ശ്രീശൈലവും ശ്രീവാസദോഹേ കരുണൈകപാത്രം ശ്രീദേവനാഥാരൈകപാത്രബോധം രാമാഹാനുചാര്യം ഗുരുവരീയമീഡേ ശ്രീശൈലവും ശ്രീരഥാതംഭഗോദയേ പാദാംബുജപ്രണയനം തദവാത്മം ശ്രീമന്ദകുംഭ ഗുരുവരീയപാത്രബോധം ശ്രീദേവനാഥഗുരുമാത്മഗുണാഠ്യമീഡേ ശ്രീമത്ശ്രീശൈലവും സ്യാദനകഗുരുമുനേ നീലമേഘാക്ഷേ ദാതാശ്രീയാദശ്രീഗും സാംഗവിജ്ഞാനപുരേ നിജപിതാദാത്മന്തപ്രധാനം ശ്രീമന്നാരായണാഖ്യം സമൂഹകുലജം ഭാവയേ യായരൂകം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിത കീകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സമിസത്താം സദാഹൃതേ യാഗ്യപര്യന്ത യതിരാജ സരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമ വിശുദ്ധ വിജ്ഞാനഘനസ്വരൂപം വിജ്ഞാനവിത്രാണനബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹപദാം ശരണ്യം ദേവമായഗ്രീവമഹം പ്രപദ്യേ കൂജന്തം രാമ രാമേതി മധുരം മധുരാക്ഷരം ആരോഗ്യ കവിതാ ശാഖാം വന്ദേഹേ വാൽമീകി കോകിലം വാൽമീകേ മുനിസിംഹസ്യ കവിതാ വനചാരിണഃ ശൃണ്വന് രാമകഥാനാദം കോനജാതി പരാംഗതിം യഃ പിബന് സതതം രാമചരിതാമൃതസാഗരം മധുർക്തസ്ഥം മുനിം വന്ദേ പ്രാചേതസുമകൽമഷം ഗോഷ്പദീകൃത മാരാശം വശകീകൃത രാക്ഷസം രാമായണ മഹാമാന രത്നം വന്ദേ നീലാത്മജം മഞ്ജനാനന്ദനം വീരം ജാനകീശോകനാശനം കപീശമക്ഷഹന്താരം വന്ദേ ലങ്കാഭയങ്കരം മനോജവം മാതൃതുല്യവേഗം ജിതേന്ദ്രിയം ബുദ്ധിമതം വരിഷ്ഠം വാതാത്മജം വാനരജ്യോതമുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാ നമാമി വൈദേഹീ സൈതം സുരദ്രമതലേ ഹൈമേ മഹാമണ്ഡപേ മധ്യേ പുഷ്പകമാതനേ മുനിമയേ വീരാതനേ സ്വസ്ഥിതം അഗ്രേ വാചയതി പ്രഭഞ്ജനസുതേ തത്വം മുനിഭ്യ പരം വ്യാഖ്യാന്തം ഭരതാദിവി പരിവതം രാമം ഭജേ ശ്യാമളം ശ്രീ സീതാലക്ഷ്മണ ഭരത ശത്രുഘ്ന അനുവർത്തമേത ശ്രീരഘുനന്ദന പരബ്രഹ്മണേ നമഃ. നേത്രീ ദിനം ജട്ടായുക്ക് മോക്ഷം കൊടുത്ത വിഷയത്തെ പാത്ത വന്നപ്പോ ഇങ്ങനെ കബന്ധനുടைய கபந்தனுக்கு வதம் பண்ணு சபரியினுடைய ஆசிரமாதங்க ஆசிரமத்துக்கு வர கபந்தன் சொல்றான், சிரமணி சபரி நாம காகுத்திரஜீவினி துவாம் து தர்மே ஸ்திதா நித்யம் சர்வபூத நமஸ்கிருதம் திருஷ்வா தேவோகம் ராம சுவர்கலோகம் கமிஷ்யதி. மதங்க சிஷ்யெல்லாம் இருந்துட்டு இருக்க, அவள்லாம் பெரிய மதங்க மகர்ஷியினுடைய சிஷ்யெல்லாம், அவள்லாம் ரொம்ப ரொம்ப தபஸ்விகள். அவள சபரின்னு ஒருத்தி, சபரின்றது காச சபரின்னு சொல்ற, காபி சபரின் குஜேலகா இதுல சொல்லச்சு நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரின்னு சுவாமி தேசிக்கின்றாரு. அவள் ஊர் பேர் ஒண்ணுமே கிடையாது, அவள் ஒரு சபரி. சபரின்றது அவளுடைய சாத்திய சொல்லி சொல்றது, வேடுவ ஸ்திரீன்னு அர்த்தம், அது வேடுவ பெண்ணு. இப்ப காபி சபரி யாரோ ஒரு ஸ்திரீ, அவள் இருந்துட்டு இருக்கா, மகாதபஸ்வியாக இருந்துட்டு இருக்கா. அவள் வாந்துதே தர்மேஸ்திதா நித்யம் சர்வபூத நமஸ்கிருதம் திருஷ்வா தேவோபமும் ராம சொர்க்கலோகம் கவிஷதி. உன்னை பார்த்துட்டு அவள் சொர்க்கலோகத்துக்கு போக போறா. நீ அந்த மதங்கருடைய மதங்கருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கிருந்து அப்புறமா அவ என்ன சொல்றாளோ அதே மாதிரி பண்ணா பரவாயில்ல. அந்த ரிஷிமுக மலையில சுக்ரீவன் இருக்கும், சுக்ரீவனோட சக்ஷத்தை நீ ஏற்படுத்திக்கோன்னு கபந்தம் சொல்றான். அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போறேன். போகச்சேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்கணும். அபஸ்யதான் ததஸ்தத்ர சபர்யா ரம்யமாசிரமாம் தௌ சமாசிரம மாசாத்யா துருமேகி பகுபிராவர்த்தம் சுரபியம் அபிவீக்ஷந்தோ சபரியம் அபியுபேயோ. அந்த ஆசிரமமே ரொம்ப அழகா இருந்துட்டு அதை பார்த்துட்டே போறா ரெண்டு பேரும். இது எந்த இடத்துல ஆசிரமம் இருக்கு என்னன்றது, அதுக்குள்ள ஒரு பர்ணசாலை இருக்கும், அந்த இடத்துல இருக்கணும் போல அது பார்த்தமான ஒரு விசாரமான இடமா இருக்கு. அந்த இடத்துல பார்க்கச்சேயே அவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்கு. சௌதருட்வாத ததா சித்தா சமுத்தாய கிருத்தாஞ்சலி. இவ ரெண்டு பேரையும் பாக்குறான், பார்த்த உடனே ஏந்து சேவிக்கிறா, அவர் திருவடிய பற்றுகிறா, ராமசே லட்சுமணசே தேமதான்னு வாத்தியம் ஆச்சமணியம் என்னென்ன உண்டோ எல்லாம் எல்லா விதமான உபச்சாரங்களையும் பண்றான்னு சொல்லி சொல்ற. இதுல அங்கங்க ஒரு விஷயம் பார்க்கணும், யாரை எப்படி விசாரிக்கிறதுன்றது இருக்க, அது ஒரு முக்கியமான விஷயம். ராஜா வந்தாக்க ராஜா இன்னொரு ராஜா எப்படி விசாரிப்பான்னா, உங்க ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காடா, பிரஜைகள்லாம் ஒரு இடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கா, உங்களுக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லாத இருந்துட்டு இருக்காடா, உங்களுடைய தனாகாரத்துல அதாவது ட்ரெஷரியில பணம் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கா, எப்படி இருக்குன்றத ராஜாவை விசாரிக்கிறதுன்றது ஒரு முறை. மகர்ஷிகளை விசாரிக்கிறதுன்றது வேற, தபசிகளை விசாரிக்கிறதுன்றது ஒரு முறை. இந்த யாரை எப்படி விசாரிக்கணும்ன்றது இருக்க, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தான் சொல்லி சொல்லிட்டு இருக்க. ஒரு டாக்டரை பார்த்து விசாரிக்கிறதா இருந்தாக்க என்ன பண்ணுவா, உங்களுடைய ப்ரொஃபஷன் நன்னா போயிட்டு இருக்கா, இதுல வந்து இப்போ ரோகிகள்லாம் இல்லாத இருந்துட்டு இருக்காளா, இல்ல ரோகத்துக்கு நல்லா போயிட்டு இருக்கா, ஊர்ல மொத்த பேர் நிறைய பேர் ரோகத்தோட இருந்துட்டு இருக்கா, அவனுக்கு நிறைய பணம் வருதான்னு கேட்கறதுக்கு இல்ல, நீங்க பண்ற வைத்தியத்தினால குணமடைகிறவா நிறைய பேர் இருக்காளா, எப்படி இருக்கா என்ன இப்படி கேள்வி கேட்கணும், எது விசாரிக்கிறதுன்றது ஒரு முறை. இந்த இடத்துல விசாரிக்கிற ஏற்கனவே பார்த்தோம், நம்ம பரதன் வரைச்சே பரதனை எப்படி விசாரிச்சேன்றது, அங்கே பரதமாரோப்பியன்னு சொல்லிட்டு பரதனை மடியில உட்காந்து வச்சுட்டு பரதனே ராஜாவா இருக்கிறதாக பாசத்துல நினைச்சுண்டு, அந்த ராஜ்யத்துல உன்னுடைய தனங்கள்லாம் அப்பவேயும் உன்னுடைய ட்ரெஷரில இருந்து போற பணம் அபாத்திரத்துக்கு போகாத இருந்திருக்கா, உனக்கு வரவு காட்டிலும் செலவு அதிகம் இல்லாத இருந்திருக்கா, எப்படின்றதெல்லாம் பத்தி அங்க வரிசையா ராஜ தர்மம் மொத்தத்தையும் சொல்லி விசாரிச்சேன். இப்ப ஒரு தாபசியாக இருந்திருக்கவோ சபரி, அவரை எப்படி விசாரிக்கிறதுன்றதான் விசாரிக்கிறேன். கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ, கச்சித்தே வர்தே தமஹா, கச்சித்தே நேதா கோப ஆஹாரச்ச தபோதனே, கச்சித்தே நேமா பிராப்தாஹ, கச்சித்தே மனச சுகம், கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சபலா சாருபாஷிணி. இப்படி எனக்கு இவ்வளவு தூரம் உபச்சாரம் பண்றீங்களே இந்த ஆசிரமத்துல, உனக்கு எப்படி எப்படி இருக்குன்றதுக்கு, கச்சித்தே நிர்ஜிதா விக்னாஹ, கச்சித்தே வர்தே தபஹா, உன்னுடைய தபஸுக்கு தடங்கள்லாம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கா, தபஸு மேன்மேலும் ஓங்கி வளர்ந்து கொண்டு இருக்கின்றதா, கச்சித்தே நேமா பிராப்தா, கச்சித்தே மனச சுகா, உன்னால இந்திரிய நிகிரகங்கள்லாம் பண்ண முடியறதா, புலன்களை அடக்க முடியறதா, மனசு எம்பெருமான் விஷயத்திலேயே செலுத்த முடியறதாக இருந்துட்டு இருக்கா, எப்படி இருந்துருக்கு, உனக்கு குரு சிசுரோஷ பண்றது சஃலமாக இருந்துட்டு இருக்கா என்று, இதுதான் அவளுக்கு விசாரிக்க, தபசுவிகளுக்கு அவளை விசாரிக்க வேண்டிய முறை, அதை காண்பிச்சு கொடுக்கிறேன், அதை விசாரிக்கிறேன். அதுக்கு அத்யப்ராப்தா தபசித்தி, உனக்கு தபசித்தி ஏற்படுறதா எப்படி இருக்குன்னு சொல்லச்சோ, இப்பதான் இன்னைக்குதான் எனக்கு தபசித்தி ஏற்படுறது அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். அத்யப்ராப்தா தபசித்தி தவசம் தரிசனான்மயா, உம்மை நான் சேவிச்சுட்டேன் தான், இது காட்டிலும் வேற என்ன உனக்கு தபசித்தி, ஆகையில இந்த தபசித்தி ஏற்பட்டுடுத்து, அத்தியமே சபலஞ்சன்மா குறவச்சது பூஜிதாக, இத்தனால குரு சுசுரூஷனம் பண்ணினத்துக்கு உண்டான பலத்தை இன்னைக்கு எனக்கு கிடைச்சிடுத்து, அத்தியமே சபலம் தத்தம் துர்கச்சைவ பவிஷ்யதி, இன்னைக்கு நான் பண்ணின தபஸுக்கெல்லாம் பலன் ஏற்பட்டுடுத்து, எனக்கு சொர்க்கம் வரப்போறது மோட்சம் வரப்போறது அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. ய தேவரே நாம பூஜித்தே புருஷருஷமா தவாஹம் சட்சுஷா சௌமிய பூதா சௌமிய நமானதா, உன்னுடைய கட்டாட்சத்தினால நான் பரிசுத்தமாக ஆயிட்டேன், இதுக்காக தான் நான் இத்தனை நாள் ஏங்கிண்டு இருந்தேன் சொல்ற அந்த வார்த்தை பார்க்கணும். தவாஹம் சட்சுஷா சௌமிய பூதா சௌமிய நமானதா, ஒரு மனசு, ஒரு சௌமியமான மனசு, தெளிவான மனசு, நல்ல மனசோட ஒருத்தர் பார்த்தாங்கனாக்க அவளுடைய பார்வையினாலேயே நமக்கு நல்லது ஏற்படும்ன்றது சாஸ்திரம். உன்னுடைய மனசு அப்பேற்பட்ட மனசு, நீ கேட்கிற வார்த்தையே எப்படிப்பட்ட வார்த்தை, என்னுடைய தபஸு பலமாச்சா சபலமாச்சான்னு கேட்கிற, தபஸ்தித்தி ஏற்பட்டதா, குரு சுசுரூஷைக்கு பலன் ஏற்பட்டதா, கிருசுசுரூஷம் உன்னால பண்ண முடியறதா, எப்படி இருந்திருக்கேன்னு நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் பார்த்தோம்னா, ஒன்ன நேரம் பார்த்த உடனே எல்லாத்துக்குமே பதில் வந்துட்டு, குரு சுசுரூஷைக்கு பலன் ஏற்பட்டுடுத்து, தபஸுக்கு சித்தி ஏற்பட்டுடுத்து, எல்லாம் ஏற்பட்டுடுத்து, அதனால மாத்திரமில்ல உன்னுடைய சௌமியமான மனசோட கூட அந்த சௌமியமான கண்களாலே அந்த பார்வை இருக்க அவனுடைய கட்டாட்சம் எனக்கு ஏற்பட்டது. அந்த கட்டாட்சத்தினாலேயே எல்லாம் பரிசுத்தமானவனாக ஆயிட்டேன் என்று சொல்றாளாம். இது கமிஷ்யாம் மெக்ஷயான் லோகான் ஸ்வப்ரசாதாதரிந்தமான். அழிவே இல்லாத ஒரு லோகம் இருந்திருக்கு, அந்த லோகத்துக்கு நான் போறேன். அது உன்னுடைய லோகம்தான். சபரி மோக்ஷ சாட்சி பூத. இவர் போய் புருஷா சபரிக்கு மோட்சம் இவர் கொடுக்கல. ஏற்கனவே அவளுடைய பக்தி யோகத்தினால அதுல சூக்ஷமான ஒரு விஷயம் இந்த இடத்துல சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சபரி வந்து ஜென்மனா சபரி வாஸ்தவம். இப்ப பக்தி யோகம் பண்ணினதுனால அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொன்னாக்க இந்த ஜென்மால பக்தி யோகம் பண்ண முடியாது. பக்தி யோகம் திரைவர்ணிகாலுக்கு தான் பக்தி யோகம் சொல்லிருக்கு. திரைவர்ணிகால்னா பிராமண சத்திரிய வைசியால் தான். சபரி எல்லாம் வந்து பக்தி யோகம் பண்ண முடியாது. அதுவும் ஸ்திரீயா வேற போயிட்டா அவன் பக்தி யோகமே பண்ண முடியாது. ஜென்மாந்தரத்துல அவன் பக்தி யோகம் பண்ணிருக்கா, அதாவது ஜென்மாந்தரத்துல திரைவர்ணிகாலா பக்தி யோகம் பண்றதுக்கு அதிகாரம் உள்ள ஒரு ஜென்மா அவளுக்கு இருந்து அதுல பக்தி யோகம் பண்ணி அது என்ன ஆயிடுச்சு, அதனுடைய நிஷ்பத்தின்றது இருக்க பக்தி யோகம் முடிஞ்சு போச்சு. ஆனா பக்தி யோகத்துக்கு பலன் எப்ப வரும்னாக்க பிராரப்த கர்மா முடிஞ்ச பிற்பாடுதான் பலன் வரும். சரணாகதி ஒன்னுத்துக்கு தான் பிராரப்த கர்மாவில இருக்கக்கூடிய ஏகதேசத்தையும் போக்கடிச்சுண்டு பலன் கொடுக்க வல்லதுன்றது சரணாகதி ஒண்ணுதான். பக்தி யோகம் பண்ணவானாக்கா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா முடிஞ்ச பிற்பாடுதான் பலன் கொடுக்கும். அவளுடைய பிராரப்த கர்மா இன்னொரு ஜென்மா வேடுவ ஸ்திரீயா இருக்கும்படியாக இருந்திருக்கு. அவள் வேடுவ ஸ்திரீயா இருந்துட்டு மகர்ஷிகளுக்கு சுசுரூஷ எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்க ஜென்மாந்தரத்துல பண்ண பக்தி யோக நிஷ்பத்தி இந்த ஜென்மாவோட அவளுக்கு முடியறதுன்னு இந்த இடத்துல பெரியோர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய வியாக்கியானத்துல சொல்லியிருக்கிற விசேஷங்கள் இது. மயாது சஞ்சிதம் வன்யம் விவிதம் புருஷர்டபா தவார்த்தே புருஷம் வியாக்ரம்பாயா சீரபம் பவது சம்பவம் ஏவ முக்தஸ்ததம்மாத்மா சபர்யா சபரீமிதம் ராகவஸ்தா விஜ்ஞானே தாம் நித்யம் அபகிஷ்யதாம் தனோ சகாசா தத்வேன பிரபாவந்தே மகாத்மனாம். இப்படி சபரி இவருக்காக ராமனுக்காக சேர்த்து வச்சேன்ற வார்த்தை தான் சொல்லிருக்க. மயாத்து சஞ்சிதம் வன்யம் விவிதம் புருஷர்ஷப மகாபோகை சதாகும். அதோடு இல்லாத இந்த காட்டுல நீ எப்படி வரப்போறேன்றதுக்காகவே இங்க இருக்கக்கூடிய பழங்கள்ல உலர்ந்ததாகவும் ஈரமாகவும் சுஷ்கமாகவும் ஆர்திரமாகவும் இருக்கக்கூடிய பழங்கள் எது சிறந்ததாக இருக்குமோ அதை நான் உனக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன், இதை நீ உபயோகப்படுத்திக்கோன்னு சொல்லி சொல்றேன். இங்க சபரி எச்ச பண்ணி ஒவ்வொன்றும் சாட்டு பார்த்துட்டு கொடுத்தா, இந்த பக்கம் பார்த்து கொடுத்தா சாட்டு பார்த்து இது எச்ச பண்ணி இது நல்லா இருக்கு, இதம் வைத்தியம் இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு இதை கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சபரி எத்தல் பெருமாள் சாரு எல்லாம் எத்தையோ ஒரு அதிகப்படியா ஒரு வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, எச்செல்லாம் ஒண்ணுமே பண்ணல. வஸ்து நல்லா இருக்கு, இந்த நல்ல நல்ல வஸ்து பார்த்தாலே தெரியும். வாழைப்பழம் பார்த்தோமானாக்கா எந்த படம் நல்லா இருக்கும் எந்த படம் நல்லா இருக்காதுன்றது நமக்கே தெரியும் இல்லையோ. அந்த மாதிரி அந்த ராசியில இருக்கிற பழங்களை எடுத்து கொடுத்துருக்கா, நல்ல பழங்களா இருக்கக்கூடியது என்று அப்படிதான் சொல்லணுமே தவிர ஒவ்வொரு பழத்தையும் சாப்பிட்டு பார்த்து கொடுத்தான்றதுலாம் சொல்ல முடியாது. அப்புறம் சபரிக்கு அவளுக்கு மோட்சத்தை அவளுக்கு மோட்சம் அடைகிறத பார்த்துட்டு அப்படி ராமர் எதிரேயே ஏற்கனவே சரபங்கம் முனிவர் அவர் ராமர் எதிரேயே அக்னியில பிரவேசம் பண்ண, இப்போ இவள் ராமர் எதிரேயே சபரியும் அக்னியில பிரவேசம், நான் வந்த காரியம் சித்திச்சு போச்சு முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த சரீரத்தோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய சரீரத்தை விட்டுட்டு மோட்சத்துக்கு போறார். அதை பார்த்துருக்கேன் பெருமாள்னு. இது ரெண்டு விஷயம், இதுல முக்கியமான விஷயம். அங்கிருந்து பம்பா தீரத்துக்கு போறேன். இந்த பம்பா தீரத்து ரொம்ப ரமணீயமாக இருந்திருக்கு. அந்த சன்னிவேசத்துல ராமருடைய நிலை எப்படி இருக்குன்றத ஒரு கவியா வால்மீகி சொல்லி சொல்றாரு. பச்சலக்ஷண சம்ராங்கோனிகதேஷ்வபிதேஷாசிகினோ காமாதே பர்த்தாரமபிவர்த்ததே மமாத்யேவம் விசாலாக்ஷி ஜானகி ஜாத சம்பிரமா மதனேனாபிவர்த்தேத யதினாபஹ்ருதா பவேத். அங்க ஒரு மயில் ஆண் மயிலும் பெண் மயிலும் ஒன்னுக்கு ஒன்னு உற்சாகமா ஒரு பிரீத்தியோட இருந்துட்டு தழுவிண்டு அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மயில் பாரு எப்படி இருந்துட்டு இருக்கு, இதே மாதிரிதான நானும் சீதையும் சீதை கணக்கு இங்க பக்கத்துல இருந்தாக்க இந்த பம்பா தீரத்துல நாங்களும் இப்படி ஒரு சந்தோஷமா இருக்க வேண்டிய நிலை தானே, என்னுடைய நிலையை எப்படி இருக்கு பாருன்னு சொல்ற. நூனம் நது வசந்த சந்தேஷம் ஸ்பிருசதி யத்ரதா கசம் சதித பத்மாட்சி வர்த்தயே தாமயா வினா. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துருக்கு இந்த மாதிரி சன்னிவேசங்கள்லாம் பார்க்க, சீதை என்னை விட்டு அவ ஜீவிச்சிருப்பாளா மாட்டாளான்னு சந்தேகமா இருந்துருக்குன்னு சொல்ற. அங்க காத்தடிக்கிறதா, காத்தடிக்கிறதே கூட விபரீதமா இருந்துருக்கு எனக்கு என்ன சொல்ற. பத்மகேசரசம் சிருஷ்டா விரட்சாந்தரமிவனு விரட்சாந்தர வினிஸ்ருதா நிஸ்வாசைவ சீதாயாக வாசிவாயுர் மனோகரா. பத்மகேசர சன்னிஷ்டாரம் இங்க நல்ல தாமர புஷ்பங்கள் இருக்கு, தாமர புஷ்பங்கள்ல இருக்கிற தாமர தூள் அந்த தூளோட சேர்ந்து இருக்கிற காத்து இப்ப வருது. இந்த காத்து வரத பார்த்த உடனே இந்த காத்தே எப்படி இருக்குன்னாக்க, எனக்கு நிஸ்வாச இவ சீதாயாக சீதா பிராட்டியினுடைய ஒரு மூச்சு காத்து மாதிரி இருந்துருக்கு. அதனால என்னுடைய மனச அப்படியே மனோகரமாக இருந்துருக்குன்னாக்க அவள் விஷயத்துல இழுத்து என்னுடைய பிராணனையே போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு. எனக்கு அனுகூலமா இருக்க வேண்டியது இந்த காத்து இப்போ பிரதிகூலமா இருந்துருக்கு என்று சொல்ற. பத்மகேசர சம்ஹிருஷ்டாக தாமர மலர்ல இருந்திருக்கிற சீதா பிராட்டி அவள் அவ மகாலட்சுமியினுடைய அவதாரம் தானே, அவ கைவிட்டபடினால தாமரையினுடைய தாத்து இருக்க அதுவும் எனக்கு பிரதிகூலமா போயிடு. அதுல இருக்கக்கூடிய அந்த ரஜஸ் அதுல இருக்கக்கூடிய தூள்கள்லாம் கூட எனக்கு பிரதிகூலமா ஆயிடுச்சு. ஆகையால இப்ப பத்மகேசர சம்ஸ்பிருஷ்டாக லோகத்துல எல்லாரும் சொல்லுவா வாயுதான் எல்லாருக்கும் பிராணனை ஜீவனை கொடுக்கறது, எல்லாருக்கும் பிராணனை தக்க வைக்கிறது வாயுன்னு சொல்லி சொல்ற. ஆனா அந்த வாயுக்கு இன்னொரு குணம் இருக்கு, எல்லா வஸ்துக்களையும் பொடிப்பொடியா ஆக்குறதுன்றது ஒரு குணம் இருந்துருக்கு. இப்ப இந்த வாயு என்ன பண்றதுன்னாக்க எல்லாருடைய பிராணனையும் தக்க வைக்கிற குணத்தை விட்டுட்டு என்னுடைய பிராணனை பொடிப்பொடியா ஆக்குற அந்த ரெண்டாவது ஒரு அம்சத்தை அது பரிகிரகிச்சுடுத்து அது எடுத்துன்னு தோன்றது. பத்மகேசர சம்ஸ்பிருஷ்டாக இத்தனை நாள் வரைக்கும் இந்த காத்து எனக்கு அனுகூலமாக இருந்தது. கேசரம்னாக்க சிங்கம் மாதிரி, சிங்கத்துக்கு பேரு, சிங்கத்தோட சேர்ந்தாக்க சிங்கத்தினுடைய குணம்தான் வரும். அந்த மிருதுவா இருந்திருக்கிற மான்கள் போன்ற பிராணிகளை ஹிம்ச பண்ணணும் தான் தோன்றது. பத்மகேசர சம்ஸ்கிருஷ்டாக இந்த தாமரை தூளோட சம்பந்தப்பட்ட இந்த காத்து இப்ப என்னுடைய பிராணனையே என்னுடைய மனசையே அப்படியே இழுத்தும் போயிடும்படியாக இருந்துருக்கு என்று சொல்ற. பத்மகேசர சம்ஸ்கிருஷ்டாக இந்த வாயு எப்படி இருந்திருக்குனாக்க பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதேதி சூர்யஹான்னு சொல்லிருக்கு. பெருமாளிடத்திலிருந்து பயந்துண்டுதான் இந்த காத்து அடிக்கிறது, பெருமாளிடத்துல பயந்துண்டுதான் சூரியன் எல்லாம் உதயமாறுதுன்றது இருந்துருக்கு. அப்படி என்னிடத்துல பயந்துண்டு இருக்க வேண்டிய காத்து இப்ப என்னையே பயமுறுத்தி என்னையே என்னுடைய மனசுக்கே கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்குன்னாக்கா இது என்னன்னு நான் சொல்றது என்ன அர்த்தம். விருட்சாந்தர வினிஸ்ருதாக வாயு ரூபம் இல்லாதது, உருவம் இல்லாதது. இந்த வாயு நீ ரூபத்தோட நீ இருந்துருக்க தோம் அப்புறமே யகான்னு சொல்லிட்டு நீ யாராலையும் அழிக்க அளவிட முடியாததான பராக்கிரமத்தெல்லாம் உடையவராக இருந்துருக்கேன்னு இவரை சொல்லச்சு. இப்படி இருந்துருக்கிற உம்மை போய் வாயு என்ன பண்ணிடும்னா வாயு ரூபம் இல்லாத கூட அது ஒரு ஆளை தேடிக்கிறது. விருட்சாந்தர வினிஸ்ருதாக ஒரு மரத்துல போய் அது இருந்துக்கிறதா, மரத்துல இருந்து இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த காத்து அடிக்கிறதா. இந்த காத்து அடிக்கிறதுனால பெருமாள் அந்த மரத்தங்கீழ நிழல்ல சத்தனாய் இருக்கலாம்னா கூட அப்பவும் நினைக்க முடியாதபடி பண்றது இந்த வாயுன்னு அர்த்தம் சொல்ற. என்ன நிஸ்வாசைவ சீதாயா, இந்த காத்தடிக்கிறது எப்படி இருக்குன்னா சீதையினுடைய மூச்சு காத்தா தான். சீதையினுடைய மூச்சு காத்து யாரும் சீதைக்கு நெருக்கமா இருக்க முடியுமோ அவளாலதான் சீதையினுடைய மூச்சு காத்து எப்படிப்பட்டதாக இருக்கும்ன்றது தெரியும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு ஆண்டாள் கேட்கிறார், சங்காழ்வான பார்த்து கேட்கிறார். இது கண்ணனுடைய வாக்கு, இது கற்பூரம் மாதிரி இருக்குமா தாமரப்புஷ்பம் மாதிரி இருக்குமா எப்படிப்பட்ட வாசனையோட இருந்துருக்கோன்றத நீதான் சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி சீதா பிராட்டியினுடைய நிஸ்வாசம் எப்படி இருக்கும்னா யாருக்கு தெரியும்? ராமனுக்கு தான் தெரியும். அவளுடைய மூச்சு காத்து படுற அளவு நெருக்கமா இருந்துருவ ராமர் ஒருத்தர் தான். ஆகையால இந்த காத்து அடிக்கிற கா எப்படி இருக்குன்னா சீதா நிஸ்வாச சீதா பிராட்டியினுடைய நிஸ்வாசம் மாதிரி இருந்துருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, என்ன அப்படியே தூக்கி போறது, என் பிராணனையே போயிடுறது, பிராணனையே இழுத்தும் போயிடுற மாதிரி இருந்துருக்கு. வாயுகும் பத்மகேதர சந்திருஷ்டாந்தரவிதாயி வாயுகூ மனோகரஹா வாயுகூன்னு சொல்லச்சே என்னன்னா, இது சில சமயத்துல பீடிக்கிறது, வாயுனுடைய பீடிக்கிற குணம் இருக்க அந்த குணம் இந்த இடத்துல வந்துடுத்து. அதனால என்னாச்சுன்னா மனோகரமான என்னுடைய மனசை சீதையின் இடத்துலயே இருக்கும்படியாக பண்ணிடுறதுன்னு அழகா சொல்ற. இதெல்லாம் ஒரு கவியினுடைய ஒரு அனுபவத்தை கொண்டு வந்த சியாமா பத்ம பலாசாட்சி பிரியா விரகினா மயா கசம் தாரயதி பிராணாந்தனகாத்மஜா. அவ எப்பேற்பட்டவோ தாமர்பூமாந்தி திருக்கண்களை உடையவள், பிரியா விரகிதாமயா, என்னாலே பிரியப்பட்டவளாக இருந்திருக்க, என்னை விட்டு இருந்திருக்கோ, கசம் தாரயதி பிராணான் விவசா ஜனகாத்மஜா, அவ எப்படி ஜீவிச்சிருக்காள்ன்னு என்னாலயே சொல்ல தெரியலையே என்று இந்த சன்னிவேசத்தை சூழ்நிலைய பார்த்து ராமர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாராம். அந்த சமயங்கள்ல பாக்கிறே வா ரெண்டு பேரும் வரா வரத எங்க பக்கத்துலேதான் ரிஷிமுக மலை இருக்கு, ரிஷிமுக மலையில இருந்துட்டு சுக்ரீவன் பாக்குறான், இது வாலியனுடைய ஆள் தான், ரெண்டு பேர் ராம மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டா போறதுக்கு, மனுஷ வேஷம், குரங்குகளுக்கு எல்லாம் சில சில குரங்குகளுக்கு எல்லாம் எப்படி வேணா ரூபம் எடுத்துக்கிறதுக்கு சக்தி இருந்துருக்கு. ஆகையால வாலியை சேர்ந்த சில குரங்குகள்லாம் மனுஷ வேஷம் எடுத்துட்டு சுக்ரீவனை வதம் பண்றதுக்காக இங்க வந்துட்டா, வாலி அனுப்பிச்ச ஆள் தான் இவா ரெண்டு பேரும்னு சுக்ரீவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுத்து. அவன் நாலு பேர் இருக்காளோ இல்லையோ, கூட நாலு பேர் இருக்காளோ இல்லையோ, சச்சிவாளாக இருந்துட்டு இருக்காள், அவளோட இதை பத்தி பேசுற. அப்ப ஹனுமார் சொல்றேன் பார்த்த சம்பிரம சர்வைர் வாலிகிருதே மகானே மலையோ எங்கிரிவரகா பயம் நேகாத்து வாலினஹா. இந்த மலையில இருக்கிற வரைக்கும் ஒரு பயமும் உனக்கு கிடையாது, நீ என்னத்துக்கு ஒரு அப்பப்போ ஒரு பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி சாகிற அப்படின்னா. சரி, இவரை பார்த்த உடனே உனக்கு எப்படி உனக்கு வாலியனுடைய ஆள்னு சொல்ல தோணித்து? அதான் சொல்ற, அஹோ சாகா மிருகத்வம் தே வியக்தமே வப்ளவங்கமாம் லகுஜித்ததயாத்மானம் மத்தா பயசியோ மதோ. இந்த இடத்துல யாரும் வாலியோ வாலியை சேர்ந்தவர்களோ யாரும் வர முடியாது, அப்படி வந்து வந்தாங்கனாக்கா அவளுடைய தலையை வெடிச்சு போயிடும்னு சொல்லிருக்கு. ஆகையால இந்த இடத்துல வர முடியாது. அவ்வளவு சேஃபான ஒரு இடத்துல இருந்துட்டு பயப்படுறதுன்றது இருந்துட்டு இருக்க, அந்த குரங்கு புத்திய காமிச்சுட்டே என்ன, அஹோ சாகா மிருகத்வம் தேம் வியக்தமே வப்ளவங்கமே. இந்த குரங்குக்கு நிச்சயமான ஒரு புத்தி கிடையாது, அப்பப்போ புத்தி மாறிண்டே இருந்துட்டு இருக்குமா. அந்த சாகா மிருகத்துவம்ன்றது இருக்க, இப்போ நீ இந்த மாதிரி இந்த சந்தேகம் இல்லாத சேஃபான இடத்துல பத்திரமான இடத்துல நம்ம இருக்கோம்னு வச்சு அந்த இடத்துலயும் ஒண்ணு சந்தேகப்பட்டோமானாக்கா, அது குரங்கு புத்தியை காமிக்கிறதா இருந்துடுத்தேன்னு சொல்லி சொன்னான். சரி, அப்போ நீயே நேர போய் கேட்டுவா, மமைவாபிமுகம் ஸ்தித்வா பிரச்சத்வம் ஹரிபுங்கவா சுத்தாத்மானோ எதித்வேதோ ஜானேஹித்வம் ப்ளவங்கமா. ஏன்னா நான் உன்ன பார்த்துட்டே இருப்பேன், நீயே நேர போய் கேட்டுவா, இவள்லாம் யாரு என்ன சமாச்சாரம்னு கேட்டுவான்னு சொல்லி சொல்ற. மமைவ அபிமுகோ பூத்த, நீ தனியா போய் ஏகாந்தமா போயிட்டு நான் கேட்டா அவள்லாம் உன ஒண்ணும் பண்ண மாட்டான்னு சொல்லி சொல்றத, நான் இங்கே இருந்து பாத்துட்டே இருக்கேன், மேலேந்து பாத்துட்டு இருக்கேன், எங்கேயே போய் கேட்டுவான்னு சொல்லி சொல்றாரு. பிக்ஷு ரூபம் ததோ பேஜே சடபுத்திதயா கபிஹி ததஸ்ச ஹனுமான் வாசா ஸ்லக்ஷணயா சுமனோஜ்யா வினைதவதுபாகம்ய ராகவௌ ப்ரணிபத்யக. ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கா, அங்கிருந்து ஹனுமான் வரையர். எப்படிப்பட்ட ரூபத்தை எடுத்துக்கிறார்னா கபிரூபம் பரித்தியஜன்னு குரங்கு ரூபமாக இருந்துட்டு இருக்கிறது இருக்க, அந்த ரூபத்தை விட்டுட்டு ஹனுமான் மாருதாத்மஜா பிக்ஷுரூபம் ததோ பேஜே. இவர் வெறும் குரங்கு இல்ல, வாயு பகவானுடைய பையன் மாருதாத்மஜான்னு சொல்லிருக்க. ஆகையால இவரால எந்த ரூபமானா எடுத்துக்க முடியும், அந்த ரூபத்தை இவர் எடுத்துட்டு இருக்கார், பிக்ஷுரூபத்தை எடுத்துட்டு இருக்கார்னா. இந்த இடத்துல வியாக்கியானங்கள்ல பிக்ஷுரூபம்ன்றதுக்கு மாகேஸ்வர வியாக்கியானம், திலக வியாக்கியானம், இந்த இடத்துலாம் பிக்ஷு ரூபம்னு சொல்லச்சு, பிரம்மச்சாரி ரூபம், நைஷ்டிக பிரம்மச்சாரி ரூபத்தை எடுத்துட்டு வந்தார்னு ஹனுமான் வந்தார்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. கோவிந்தராஜி வியாக்கியானத்துல வரைச்சு பிக்ஷு ரூபம்னு சொன்னா சன்னியாசி வேஷம், பரிவிராஜக வேஷம்னு போட்டுது. பிக்ஷு பரிவிராஜகாலும் பிக்ஷுகாள் தான், சன்னியாசிகளும் பிக்ஷுகாள் தான், ஏன்னா அவளும் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடணும். ஆகையால பிக்ஷு ரூபம்ன்றது சன்னியாசி ரூபம்னு சொல்லிருக்கேன். அதுக்கு நிறைய ஆட்சேபங்கள், அதுக்கு சமாதானங்கள்லாம் ஆச்சரியமா வியாக்கியானத்துல சொல்லிருக்கார். அதுல ரெண்டு மூணு ஆட்சேப சமாதானங்களை உங்களோட சொல்லி பகிர்ந்து கொள்கிறேன். வேஷம் எப்படி போடுறோமோ அந்த வேஷம் பிரகாரம் நாம நடந்துக்கணும். வேஷம் ஒண்ணு போட்டுட்டு நடந்துக்கிறது ஒரு மாதிரியா இருந்தமானாக்கா அந்த வேஷம் பலிக்காது. இப்ப சன்னியாசி வேஷம் போட்டுட்டேருனாக்கா இங்க அடுத்த ஸ்லோகத்துல ததஸ்ச ஹனுமான் வாசா ஸ்லக்ஷணயா சுமனோஜ்யா வினீதவதுபாகம்ய ராகவௌ ப்ரணிபத்யச. ராமன் லட்சுமணன் ரெண்டு பேரையும் விழுந்து சேவிக்கிறேன்னு சொல்லிருக்கு. இப்ப சன்னியாசி வேஷம் போட்டுட்டாக்கா இவா ரெண்டு பேரும் தாபச வேஷம் போட்டுருக்கா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற வேஷத்தை போட்டுருக்கா. இந்த வேஷத்துல இருக்கிறவாளுக்கு சன்னியாசியா இருந்துட்டு இருக்கா போய் ஒருத்தர் சேவிக்கலாமா? ஆகையால பிக்ஷு ரூபம்ன்றது சொல்லச்சு பிரம்மச்சாரி வேஷம் தான் சொல்லணும் என்று மீதி பேருடைய வியாக்கியானத்துல சொல்லிருக்கிற வார்த்தை இது. இப்ப சன்னியாசி வேஷம் போட சன்னியாசி எல்லாம் கிரகஸ்தால சேவிக்கிற வழக்கம் இல்லை. அதே மாதிரி பிக்ஷு அதாவது பிரம்மச்சாரியா இருக்கவாள் கிரகஸ்தால இருக்கவாள்லாம் சன்னியாசிகள் சேவிக்கிற வழக்கம் இல்லை. அவளுடைய ஆசிரமத்துல இருக்கிறவாள்லயே கூட சின்னவா பெரியவான்னு வரைச்சு ஆசிரமத்துல சின்னவா வயசுல சின்னவா பெரியவா கிடையாது. அதாவது யார் முன்ன சன்னியாசம் எடுத்துட்டாலோ சின்ன வயசா இருந்தாலும் கூட அவாதான் பெரியவா. அப்புறமா யார் சன்னியாசம் எடுத்துட்டாலோ அவ வயசுல பெரியவாளா இருந்தாலும் கூட இவாளை பொறுத்த வரைக்கும் அவ சின்னவாள் தான் சொல்லி சொல்றோம். இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கப்படினால இப்ப இவர் போய் எப்படி சேவிப்பேர்னு ஒரு கேள்வி. பிரணிபத்யம் அதுக்கு சொல்ற கிரகஸ்தால் கணக்கு சன்னியாசிக்கு ஆச்சாரியாளா இருந்தாள்னாக்கா சன்னியாசி கிரகஸ்தால சேவிக்கலாம். இப்ப பிரம்மதந்திர பிரகால சுவாமி அவர் சன்னியாசி தான், சுவாமி தேசிகனிடத்துல ஆசிரியச்சவர். அப்ப சன்னியாசிய சேவிக்க சன்னியாசியா இருக்கிறவர் ஆச்சாரியனா இருக்கிறதுனால ஆச்சாரியனை சேவிக்காதையா அவர் வந்து காலக்ஷேபம் பண்ண போறேன், ஆச்சாரியனை நிச்சயம் சேவிக்கதான் போறேன். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் பார்த்தோம்னா இப்ப ராமர் என்ன இவருக்கு ஆச்சாரியனா என்னன்னு கேட்டோம்னாக்கா ராமரை பார்த்த உடனே அச்சினோதி சாஸ்திரஸ்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்தபி ஸ்வயம் ஆச்சரத்தை எஸ்மாத்துன்னு அவரு ஆச்சாரியனுக்கு உண்டான லட்சணம் முழுக்க பார்த்த உடனே தெரிஞ்சுடுத்தான், தெரிஞ்ச உடனே இவரை சேவிக்கிறதுனால தப்பில்ல, இவர் தான் பிரதமாச்சாரியன், லோகத்துக்கே பிரதமாச்சாரியனாக இருந்துட்டு இருக்கே சேவிக்கிறதுனால தப்பில்ல, இவரை சேவிக்காத நாம இருந்தாதான் தப்புன்னுட்டு ஹனுமார் சேவிச்சே. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம் சொல்றேன். சில சமயங்கள்ல சில பேரை பார்த்தோம்னாக்க நமக்கு நம்ம வசத்துல இல்லாமல் தானாவே ஒரு கௌரவம் ஏற்படும். சில பேரை பார்த்தோம்னாக்க நம்ம வசத்துல இல்லாமல் தானாமே அவளிடத்துல ஒரு வெறுப்பு ஏற்படும். ராமரை கிட்ட வந்து பாக்குற ஹனுமா பார்த்த உடனே அவர் சேவிக்கணும்லாம் நினைக்கல, அவர் சன்னியாசி வேஷம் போட்டுருக்கு சேவிக்கணும்லாம் நினைக்கவே இல்லை. ஆனா இவர் ரெண்டு பேரும் பார்த்த உடனே இவளுடைய இருக்கிற முகத்துல இருக்கிற பிரம்ம தேஜஸ பார்த்த உடனே அவருக்கு சேவிக்கணும்னு ஒரு தோணி போயிட்டு ஆகல சேவிக்கிறார். பிக்ஷு ரூபம் பிரதி தத்துவம் பேதே ஷடபுத்தியா கபிஹி புத்திதயா கபி ததஸ்த ஹனுமான் வாசா ஸ்லக்ஷணயா சுமனோஜ்ஞயா விநீதவதுபாகம்ய ராகவோ பிரணிபத்யாக. இன்னொரு விஷயம், இவாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் ரூபம் இருக்கே, ரூபமேவா சேதன்மகிமானம் வியாசஷ்டே, இவருடைய இவாளுடைய மகிமைய அந்த ரூபமே வெளிப்படுத்திருக்கு. இவ யாரு? இவ ரெண்டு பேரும் இவர் சாட்சாத் பெருமாள் விஷ்ணோர் அர்த்தம்னு சொல்லக்கூடிய பகவதம்சம் நிறைந்தவர்கள். இவா ரெண்டு பேரும்னு பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுச்சு. பெருமாளுக்கு பார்த்த உடனே யார் சேவிக்காத இருப்பா? அதை பார்த்த உடனே சேவிச்சுட்டேன். ஆகையால பிக்ஷுரூபம், பிக்ஷுரூபம்னு சொல்றதுனால பிரம்மச்சாரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சன்னியாசியாகவும் இருக்கலாம் என்பது இந்த இடத்துல சூக்ஷமாக ஒரு விஷயம் கோவிந்தராஜின் வியாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை பார்த்து கேட்கிறேன், நீங்கெல்லாம் யாரு, என்ன சமாச்சாரம், உங்கெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துருக்கு, நீங்கெல்லாம் ராஜா மாதிரி இருந்துருக்கோ அப்படி இருக்கச்சு, இந்த பட்டு உட்டிக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு மர உரிய உடுத்தின் இருக்கீங்களே, அந்த புடனங்கள்லாம் அலங்காரம் பண்ணிக்க வேண்டிய இடத்துல நீங்க இப்படி இருந்துருக்கீங்களே, எதிர்ச்சையை வசம்பிராத்தம் சந்திரசூர்யம் வசுந்தராம் விதாலவற்றதோ வேறோ மானுஷோ தேவரூபிணோ. தேவரூபம், தேவதைகள் தான் மனுஷ ரூபத்துல வந்திருக்கீங்களா என்னதுன்னு தெரியலையே எனக்கு என்ன அனுமான் சொல்லி சொல்ற பதிலே சொல்ல, ரெண்டு பேரும் வாய்மூன்றாம். சரி, நாம யாருன்னு சொன்ன பிற்பாடுதான் அதுக்கு பேசுறதுல அர்த்தம் இருக்கு. நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காத அவளை பார்த்து கேட்கறதுன்றது நல்லதில்ல. நான் யாருன்றத சொல்லி சொல், பிராப்தோகம் பிரேஷிதஸ்தேன சுக்ரீவேண மகாத்மனாராஜ்யா வானரம் கியானாம் ஹனுமான் நாமவானரா. நான் ஒரு குரங்குதான், ஹனுமான் நாமவானரா. நான் யார் தெரியுமா? இதுக்கு மேல இங்க ஒரு சந்தேகம் ஏற்படுறது. இவர் குரங்குன்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கச்சு, என்னத்துக்காக பிக்ஷுரூபத்தை அவர் பரிகிரகிச்சுண்டு இவர் எதிர வந்து நின்றார்? குரங்கா நேர வந்து நின்றா இவா லட்சியம் பண்ணாத போயிட்டாருன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் இந்த பிக்ஷுரூபத்தை எடுத்துட்டு, அவளுக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த பிக்ஷுரூபத்தை எடுத்துட்டு சொல்லி சொல்லணும். இவ்வளவு நாள் பேசிக்கிறா, பேசின பார்த்து பார்த்த உடனே என்னழகான வார்த்தை, இவ்வளவு நாள் பேசிருக்கா, இவ்வளவு நாள் பேசினதுல ஒரு தப்பு கூட இல்லை. நான் ரிக்வேத விநீதாரிணா நாசாம வேத விதுடா சக்கியமேபம் விபாஷிதம். மூணு வேதங்களையும் அத்தியனம் பண்ணியிருந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் பேச முடியும். வியாக்கரணம் முழுக்க அத்தியனம் பண்ணியிருந்தாதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியும். ஆகையால இவர் யாரோ பெரிய ஒரு மகான், சாதாரண குரங்கு இல்ல என்று ராமருக்கு ஹனுமான் இடத்துல ஒரு கௌரவம் ஏற்படும். இது எனக்கு தெரியுது, மீதி பேரை பத்தி நான் சொல்ல விரும்பல. நாம எவ்வளவு தப்பு பண்றோம், ஒரு மணி காலம் நாம உபன்யாசம் பண்ணோம்னாக்க அந்த ஒரு மணி கால உபன்யாசத்துல எத்தனை அபசப்த பிரயோகங்கள், எத்தனை இடத்துல பார்த்தோம்னாக்க ஏகவச்சனத்துக்கு பகுவச்சனம், பகுவச்சனத்துக்கு ஏகவச்சனம் இப்படி எல்லாம் நாம சொல்லிட்டு பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோன்றதெல்லாம் நாமளே அந்த ரெக்கார்ட்ல போட்டு கேட்டு பார்த்தா தெரியுது. அதனால நாம அடுத்தது அடுத்தது மாத்திக்கிறோம். ஆனா மாத்திண்டாக்கா என்ன ஆறுதுன்னா, இது ஏதோ படிக்கிற மாதிரி இருக்கிறதே தவிர ஒரு சுவாபாவிகமான ஒரு ஃபுளோ வராது. அப்ப சுவாபாவிகமான ஃபுளோ இருந்தாதான் நம்மளால மேல சொல்ல முடியும். அப்ப சுவாபாவிகமான ஒரு ஃபுளோவும் இருந்துட்டு அபசப்தமும் இல்லாமல் வியாக்கரண தோஷமோ அல்லது வேற விதமான தோஷமோ இல்லாமல் மணிக்கணக்கில் பேசணும்னாக்க அது பெரிய பண்டிதனாக தான் இருந்தால்தான் அது முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது. ஆகையால இப்போ ஹனுமான் இவ்வளவு நாள் பேசியும் ஒரு வார்த்தை கூட தப்பு அபசப்தத்தை பிரயோகம் பண்ணல, தப்பாவே பேசல, இவர் எப்பேற்பட்டவர்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொல்ற. இவா ரெண்டு பேரும் அப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். அவர் அழைச்சிட்டு போறே சுக்ரீவம் சுக்ரீவம் வானரேந்திரம் தூ ராமச்சரணமாகத சோகாபிபூதே ராமே தூ சோகாத்தே சரணங்கதே கத்துமர்கது சுக்ரீவா பிரசாதம் தாயூத பைஹி. நேற்று சொன்ன மாதிரி விஷயம்தான் இந்த இடத்துல. ராமருக்கு தெரியாதது ஒன்னும் கிடையாது. லோகநாத புறா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி லோகநாத புறா பூத்வா. ராமன் லோகத்துக்கெல்லாம் நாதனாக இருந்தவர். இன்னைக்கு சுக்ரீவன் தனக்கு நாத சப்தன்றது ரட்சகன் பட்சம். இந்த இடத்துல யான்சாயான்ற தாத்துல இருந்து வரைச்சு நீ ரட்சகனாக இருக்கணும்னு யாச்சனம் பண்றது. இன்னும் நாதன்னு சப்தத்தினாலேயே சரணாகிதி பண்றன்னு சொல்லி இதுவே ஸ்ரீமத்ரஹஸ்தி திரைதாரத்துல ஒரு இடத்துல ஸ்தாபனம் பண்ற. ஆகையால சுக்ரீவன் நாதமிச்சதி சுக்ரீவன் இடத்துல போய் சரணாகிதி பண்றான். நீதான் எனக்கு சீதையை அன்வேஷணம் பண்ணி கொடுக்கணும் என்று. சோகாபிபூதே ராமே தூ சோகார்த்தே சரணங்கதே கர்த்துமர்ஹதி சுக்ரீவா பிரசாதம் சகயூத பைஹி. தங்களை சேர்ந்தவர்களோட கூட பிரசாதம் கர்த்துமர்ஹசி நீ அனுகிரகம் பண்ணணும்னு ராமர் கேக்குறேன்னாக்கா எப்பேற்பட்ட விஷயங்கள் பார்க்கணும். சஹிராஜ்யாச்ச விபசரி சுக்ரீவனாவது நல்ல பொசிஷன்ல இருந்துட்டு இருக்காரா? அதுவும் இல்ல. சஹிராஜ்யாச்ச விபிரஷ்ட கிருதவைரச்சமாலின கிருததாரோ வனேஸ்ரஸ்தா பிராத்ராஹ வினிகிருதோ பிரஷம். அந்த கிஷ்கிந்தக்குள்ளேயே இருக்க முடியாத ஹெத்தி அடிக்கப்பட்டவர் ஒண்ணு. விபிரஷ்ட கிருதவைரச்சமாலின பிரிய பராக்கிரமசாலியா இருந்திருக்கிற வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஒரு பகை வேற இருந்திருக்கு. ஹிருததாரஹ பொண்டாட்டியும் மனைவியும் இழந்தவனாக இருந்திருக்கான். மனைவியும் யாரோ எழுத்தும் போயிட்டான். அவனிடத்துல போய் பிராத்ரா வினிகிருதோ பிரஜம் கரிஷ்யதி சஹாயம் யுவயோர் பாஸ்கராத்மஜ. அவ கட்டாயம் உனக்கு சகாயம் பண்ணுவார்னா இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க ராமனும் சுக்ரீவனும் ஒரே நிலையில இருக்கான்னு அர்த்தம். இந்த இடத்துல ராஜ்யாச்ச விப்ரஷ்டா கிருத வைரஷ்டமாலினா ராஜ்யாச்ச விப்ரஷ்டா. ராமரும் ராஜ்யத்திலேருந்து அவர் காட்டுக்கு வந்தவர் தானே. ராஜ்யத்திலேருந்து அங்க ராஜ்யத்துல இருக்க முடியாது. காட்டுக்கு வந்தவர் தான் அவர். கிருத வைரஷ்டம் வாலினா கிருத வைரகான்னு சொல்லச்சு. இங்க வாலிஸ்தானத்துல ராமனுக்கு ராவணாதிகள்லாம் எடுத்துக்கணும். அவள்லாம் ராமனிடத்துல ரொம்ப ரொம்ப வைரத்தோட இருந்துட்டு இருக்கா. ஏன்னா கரதூஷணாலாம் வதம் பண்ணிட்டபடினால. ஹிருததாரஹா வனே த்ரஸ்தஹா பிராத்ரா வினிகிருதோ பிஷம். ஹிருததாரஹா மனைவி பிறராலே தூக்கி செல்லப்பட்டவர். இவருக்கும் ராமருக்கும் அதே தான் இருந்துட்டு இருக்கு. சமானமான ஸ்டேட்டஸ்ல ரெண்டு பேரும் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாருனாக்க சுக்ரீவன் கட்டாயம் நான் உமக்கு சகாயம் பண்ணுவார், அதுல ஒன்னும் விசாரம் இல்லைன்னு சொல்லி சொல்ற. இதுல பிரதிஜ்ஞை பண்ணிக்கிறேன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்கியத்துக்கு அக்னி சாட்சிகமான ஒரு பிரதிஜ்ஞை பண்ணிக்கிறேன். வாலினோமே மகாபாக பயாஸ்தயம் குரு கர்த்தமருகதி காக்குஸ்தா பயம் மேன பவேத்யதா ஏவ முக்தஸ்து தேஜஸ்வி தர்மஜோ தர்மவத் சலஹா பிரத்யபாஷத காக்குஸ்தா சுக்ரீவம் பிரஹதம் நீவன் உபகார பலம் மித்ரம் விஜிதம் மே மகாகபே பாலிலந்தம் வதிஷ்யாமி தவ பாரியாபஹாரிணம் மமோகா சூரிய சங்காசா மமைமே நிஹிதாஸ்தரா. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்படிக்க. வாலினோமே மகாபாக பயார்த்தத்தை அபயம் குரு. வாலினிடத்திலேருந்து இருக்கக்கூடிய பயத்தோட இருந்திருக்கிற எனக்கு அபயம் குரு, பயமில்லாமையே நீ பண்ணு என்று சொல்லி சொல்ற. அகம் வினிகதோ ராம சராமிக பயார்த்திதா ஹதபாதியோ வனயத்ரஸ்தான். அதுக்கு ராமன் சொல்ற, எம் வார்த்தை எப்பவுமே பொய்யானது கிடையாது. என்னுடைய பானம் எப்பவும் வீணா போனது கிடையாது. வாலினந்தம் வதிஷ்யாமி தவ பாரியா பகாரிடம் வாலினந்தம் வதிஷ்யாமி. ஒரு கிளாஸ் கூட போடுறேன். வாலிய நான் வதம் பண்றேன்னு சொல்லச்சு. எப்படிப்பட்ட வாலிய எந்த காரணத்துக்காகன்றத கூடவே சொல்லிட்டேன். தம்பியினுடைய மனைவிய அபகாரம் பண்ணிட்டான்றதுனால அந்த காரணத்தை முன்னிட்டு வாலிய நான் வதம் பண்றேன்னு சொல்லி சொன்னேன். அமோகா சூரிய சங்கோஷம் அமையமே நிகிதாசரா சூரியன மாதிரி பிரகாசிக்கிற என்னுடைய பானங்கள்லாம் நிச்சயம் என்னுடைய பானம் வீணா போனதே கிடையாதுன்னு இது சொன்ன பிற்பாடு, இது பிரதிஜை பண்ண பிற்பாடுதான் தாம் முடிஞ்சு வச்சிருந்த சீதா பிராட்டி ராவணனோட அழைச்சும் போகச்சு, அதாவது சீதா பிராட்டிய ராவணன் தூக்கிட்டு போகச்சு, வழியில தன்னுடைய துணியிலேருந்து கிழிச்சு அதுல தன்னுடைய பூஷணங்கள்லாம் ஒரு முடிச்சு போட்டு போட்டாலே அந்த பூஷணங்கள்லாம் எடுத்து காண்பிக்கிறான் சுக்ரீவன். குரோசந்தி ராமராமேஜி லக்ஷ்மணேதி விஸ்வரம் புரந்தி ராவணசாங்கே பன்னகேந்திரபதூரியதாம் ஆத்மனா பஞ்சமும் மாம் ஹி திரட்வா சைலதலே ஸ்திதம். ஆத்மனா பஞ்சமும், என்னோட சேர்ந்து அஞ்சு பேர், நாலு சச்சிவாள், தான் ஒருத்தன், அஞ்சு பேர் இருக்க என்ன பார்க்கச்சு, என்ன பார்த்து உத்தரீயம் தயாதக்தம் சுபான் ஞாபரணா நீக்க, அவள் தான் இதை போட்டு இதோ பாரு அவளுடைய ஆபரணத்துல மூட்டை கட்டி இதோ இந்த உத்தரீயத்தை என்னோட போட்டா இதோ இருந்துட்டு இருக்கு அப்படின்னா. உத்ருஷ்டம் பூஷணமிதம் ததா ரூபம் ஹி திருச்சதே ஏவ முக்தசுராவேண லக்ஷ்மணோ வாக்கியம் அப்ரமீதே. அந்த மூட்டையை பிரிச்சு பாக்குற, ஒவ்வொரு பூஷணமா எடுத்து பாக்குற, இது மொத்தம் ராமருக்கு தான் தெரியும் சீதா பிராட்டி அணிஞ்சிட்டு இருக்கிற பூஷணம்ன்றது. அப்பா லக்ஷ்மணா இது பாரு, இது பாரு, பச்ச லக்ஷ்மண வைதே கியாசம் தேக்தம் கிரியமானயா உத்தரீயமிதம் பூமோ சரீரா பூஷணானிக. லட்சுமணா இதெல்லாம் பாரு, இதெல்லாம் சீதையனுடைய பூஷணம் தானே, நீயும் கன்ஃபார்ம் பண்ணன்னு சொல்லி கேக்குற. நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நுபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாது. இது ஒவ்வொரு பூஷணமா எடுத்து காமிக்கிறது, இவர் தோல்ல போட்டுக்கிற பூஷணம் தானே இது, இது கழுத்துல போட்டுக்கிற பூஷணம் தானே, இது காதுல போட்டுக்கிற பூஷணம், சீதா போட்டு பிராட்டி போட்டுட பூஷணம் தானே, ஒன்னு ஒன்னா எடுத்து காண்பிக்கிறேன். இது நீ சொல்ல நீ சொல்ல நீ சொல்லன்னு லட்சுமணனை பார்த்து கேக்குறேன். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாய்மூண்டு அப்படியே நிக்கிறேன் லட்சுமணன், பதிலே சொல்லையா. அப்புறம் கடைசியில எடுத்து காலில் போட்டுக்கிற பூஷணத்தை எடுத்து காண்பிக்கிறேன், இது சீதா பிராட்டி போட்டுட பூஷணம் தானே, இதையானா சொல்லேன் அப்படின்னா, ஆஹ் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, நாகஞ்சானாமி கேயூரே நாகஞ்சானாமி குண்டலே நோபுரே ஸ்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாது. சீதா பிராட்டியை இவர் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை, லட்சுமணன் முழுசா பார்த்ததே கிடையாது சீதா பிராட்டி. அதுதான் அங்க விசேஷம், அவள் தோல்ல என்ன பூஷணம் போட்டு இருக்கா, கழுத்துல என்ன பூஷணம் போட்டு இருக்கா, காதுல என்ன பூஷணம் போட்டு இருக்கான்றது எதையுமே பார்த்தது இல்லையா. நித்தியம் பாதாபிவந்தனாது, ராமரும் சீதையுமா இருக்கச்சே அந்த திவ்ய தம்பதிகளை நித்தியம் சேவிப்பேர் சேவிக்கச்சே அந்த திருவடியை மாத்திரம் பாக்குறாராம். அந்த திருவடியை பாக்கிறதுனால நித்தியம் பாதாபிவந்தனாது நோபுரே ஸ்வபிஜானாமி. இது ரெண்டும் அவ காலில் அணிந்து கொள்கிற இந்த கொலுசு மாதிரி பூஷணங்கள், இதுல இருந்து நான் நிச்சயமா நான் சொல்றேன் என்று லக்ஷ்மணர் சொல்றேன். இது லக்ஷ்மணருடைய நிலை ஆச்சரியமா வால்மீகி காண்பிக்கிற. சத்தியந்து பிரதிஜானாமி தியஜசோகமரிந்தமா கரிஷ்யாமி ததா யத்னம் யதா பிராப்ஸ்யதி மைதிலி. இதை பார்த்த உடனே அவருக்கு ராமருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடுத்து, அழுதுன்னு இருக்கு. அப்ப சுக்ரீவன் சொல்ற வார்த்தை, சத்தியந்து பிரதிஜானாமி நீதான் சத்தியம் பண்ணுங்கன்னு நான் சத்தியம் பண்றேன், நீ எவ்வளவு சீக்கிரமாக சீதா பிராட்டிய அடைவையோ அவ்வளவு சீக்கிரமாக அதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் நான் பண்றேன்னு. இவா ரெண்டு பேரும் துர்லபம் ஹீதோ பந்து அஸ்மின் காலே விசேஷத்தோ மைதில்யா பரிமார்கணே அனுரூபம் கிருத்தம் சுக்ரீவ தத்வயா பிரகிருதி ஸ்தோகம் அனுமேதஸ்வயா சுகே. இது எப்பேற்பட்ட வார்த்தையை நீ சொல்லிருக்க, எனக்கு சககாரம் பண்ணுன்னு குரங்கா இருக்கிறவெல்லாம் அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை, நீ இந்த மாதிரி வார்த்தையை சொல்றது இருக்க ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்றது. நான் கண்டிப்பா உனக்கு நான் பிரதிஜை பண்ண பிரகாரம் பண்றேன், அமிர்தன் நோக்க போர்வே நச்சவட்சே கதாச்சன. இதுக்கு முன்னையும் நான் போய் சொன்னது கிடையாது, இனிமேலும் நான் போய் சொல்ல மாட்டேன். உன்னுடைய மனைவிய நீ அடைவதற்கு என்ன வழியோ அந்த வழியை நான் உடனே நான் பண்றேன் என்று சொன்னேன். இந்த பிரதிஜை எல்லாம் பாக்குறது இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு வாலிவதம் வரைக்கும் ஆயிடுச்சு. வாலிவதம் ஆன பிற்பாடு வாலி கேக்கிறது, இன்னைக்குதான் பெரிய டிபேட்டா இருந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் பெருமாள் வாலிவதம் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்க, அங்க வாலி கேக்குறது அதுக்கு சமாதானம். இதுல வால்மீகி கொடுக்கறத நம்ம பார்த்தோம்னா போறோம், அதுல எங்கேயுமே தோஷமே சொல்ல முடியாது, ராமர் மேல தோஷம் சொல்ல முடியாது. இதுல எப்படின்றது பார்ப்போம், அந்த அந்த இடத்துல மாத்திரம் பார்ப்போம். பூமோ நிபதி தேகம் மகாத்மன ஸ்ரீஜாதி நேஜான பராக்கிரம. ஒரு பானத்தை போட்டு வாலிய கீழ் பூமியில விழும்படியாக பண்ணிட்டு பார்த்து பண்ணின உடனே ராமர் மறைஞ்சு இல்ல, நேரம் வந்து நிக்கிறேன். அப்போ வாலி பார்த்து கேக்குறார், மகேந்திரபுத்திரம் பதிதம் வாலினம் கேபுமாலினம் யோடோரஸ்கும் மகாபாபம் தீர்த்தாசியம் ஹரிலோச்சனம் லக்ஷ்மணானுஜரோ ராமஹ ததர்ஷ உபசசர்பச. விழுந்து கிடந்ததை பார்க்கவும் பார்த்தா பார்த்ததோட மாத்திரம் இல்ல, அங்க பார்த்துட்டு அப்படியே இல்ல, கிட்ட போற, இவர் ரெண்டு பேரும் போற. அதுதான் அந்த இடத்துல விசேஷம். வீரம் கதாச்சிகமிவானலம் பகுமான் நிஜதம் வீரம் வீக்ஷமானம் தனைவா உபயாதோ மகாபீர்யோ பிராசரோ ராமலக்ஷணோ சந்திருஷ்வா ராகவும் வாலி லக்ஷ்மணஞ்ச மகாபலம் அப்ரவீத் பிரசிருதம் வாக்கியம் பிரசிருதம் தர்மசம் பருஷம் தர்மசம்ஹிதம். வாலியின் இடத்துல ஒரு அனுதாபத்தோட இவர் ரெண்டு பேரும் போகச்சு, வாலி இவாளை பார்த்து விபரீதமான வார்த்தை, இவாளுக்கு குரூரமான வார்த்தையினால வாலி இவாளை நோகடிக்கிறான். சொன்னராதிபதே புத்திர பிரதித பிரியதர்சன. என்னப்பா இது, நீ என்ன ரெண்டு பேர் ராமனை பார்த்து விபரீதமா சொன்னவா? ஒன்னு ஏற்கனவே விராதன் பாக்கச்சே நீ தாபச பாபிஷ்டர்கள், நீங்க ரெண்டு பேரும் கூடயே ஒரு பொண்ணையும் வச்சுண்டு தனுசையும் வச்சுண்டு வேஷம் வேணாம, நீங்க ஒன்னும் நடந்துகிறது ஒன்னா இருந்துட்டு இருக்க, ஆகையால நீங்க ரெண்டு பேரும் சரியில்லைன்னு சொல்லி விராதன் சொன்னான். இப்போ இவாள் சொல்றது ராமனை வெய்யறதுன்றது யாருன்னாக்க வாலி உத்தம் தான். ஒரு பூமிய ஆள்பவனாக இருக்கான்னாக்க தமசமாட்சமா தர்மோ திருதி சத்தியம் பராக்கிரம பார்த்திவான் குணராஜன் தண்டச்சாப்பியபகாரிஷு தான் குணான் சம்பிரதாரியாகம் அக்ரேஞ்சாபிஜனம் தவ தாரையா பிரதிஷித்தான் சந்துக்ரீவேணதமாகதான். ஒரு ராஜாவுக்கு உண்டான குணங்கள் மொத்தம் உன்னிடத்துல இருக்குன்ற ஒரு எண்ணத்தினாலதான் தார சொன்னாலும் கூட நான் கேட்காத நான் உன் இடத்துல சண்டைக்கு வந்தேன் நான். ஆனா நீ ராஜாவா நடந்துக்கல. பார்த்திவானாம் குண தமஹ சமஹ க்ஷமா தர்மஹ த்ருதி சத்தியம் பராக்கிரமஹ. இதெல்லாம் தான் யார் அபகாரம் பண்ணாலோ அபகாரம் பண்ணவாளுக்கு தண்டம், அவளுக்கு தண்டிக்கிறது, இதெல்லாம் தான் ராஜாவுனுடைய குணங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கச்சே நீ அந்த ராஜகுணத்துல ஒன்னும் கூட விடமாட்டேன்றதுனாலதான் நான் வந்திருக்கேன். ஜானே பாப சமாச்சாரம் திருடை கூபமிவாவிரதம் சதாம் வேடுதரம் பாபம் பிரச்சன்னமிவ பாவகம். அடிடடே இப்பதாம்பா எனக்கு தெரிஞ்சிருந்து, நீ ஒரு வேஷதாரி, நீ பாபத்தையே பண்றவனாக இருந்திருக்க. ஜானே பாப சமாச்சாரம் திருணை கூபமிவாவிரதம். ஒரு பாழும் கிணறு, கிணறு இல்ல இருக்குன்னாக்க அந்த கிணறே தெரியாத ஒரு நிறைய புல்லெல்லாம் மூடி இருக்கும், அது பாவம் மாடு எல்லாம் மேயறதுக்கு வரும், அது புல்லு இருக்குன்னு மேய வரும், அது கடைசியில பார்த்தோம்னா அந்த புல்லு அந்த காலை இன்னொரு காலை எடுத்து வச்சுனாக்க அது கிணறு இருக்கும், தொபின்னு போய் அதுல விழுந்துடும். அந்த மாதிரி நீ முனிவேஷமும் ராஜவேஷமும் போட்டு வந்துட்டு இருக்க, நீ உன்னுடைய சுரூபம் முழுக்க பாப்பமாவே இருக்குன்றது நான் தெரியாது போயிட்டேன்பா, இப்ப தெரிஞ்சுட்டேன் நானு. சதாம் வேஷதரம் பாபம் பிரச்சன்னமிவ பாவகம். நீர்பூத்த நெருப்பு மூல நீ இருந்துருக்க, பிரச்சன்னமிவ பாவகம், அது நெருப்பு அணிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு போகும், தொட்டச்சுடியும். அந்த மாதிரி நீ இப்படி இருந்துருக்க. ஜானே பாப சதாதாரம் நாகம் துவாம் அபிஜானாமி தர்ம சத்மாபிதாமிருதம் விழையே பாபுரே வாதே யதா பாபம் கரோம்யம். என்னத்துக்கு உதவி நீ என்னோட நீ பாப்பற சண்டை பாப்பணுமா? இப்ப உன் விஷயத்துல எனக்கு என்ன இருக்கு, உனக்கு எனக்கு என்ன சண்டை இருக்குன்றதுக்கு வரிசையா கேக்குறான். இப்ப நீ ஒரு உன் ராஜ்யத்துல நான் ஏதானா ராஜ்யத்தை எடுத்துட்டேன்னா பூமியினால எடுத்துட்டோமா? விஷயேவா புரேவா தே ஆதனாபகரம், நான் என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்ற, நீ என்னத்துக்காக என்ன நீ வதம் பண்ணிருக்கேன்னு பாக்கணும். பூமி தாயம் இல்ல, உன்னுடைய பூமியை நான் எடுத்துட்டேன், என்னுடைய பூமி தாயம் இல்லைன்றதுக்கு அதனால ஒண்ணும் இல்ல. நம்ம ரெண்டு பேருக்கும் வான்வகை பழியும் ஒண்ணும் இல்லாததாக இருந்திருக்கு. இல்ல ஜ்ஞாதி நீ மனுஷனா போயிட்ட, நான் வந்து சாதாரண குரங்கு, ஆகையால நமக்குள்ள ஒரு ஜ்ஞாதி சண்டை இருந்திருக்க, ஜ்ஞாதி சண்டையும் ஒண்ணும் இல்ல. இல்ல இப்போ இந்த மகாபாரதத்துல சொல்ற மாதிரி பசு எல்லாம் இந்த மாடெல்லாம் மேய வருது, இந்த தேசத்துல மாடு மேயக்கூடாதுன்னு சொல்லி பசுவை நாம மறிக்கிறதுன்ற மாதிரி நான் எதனா உன்னுடைய தேசத்துல இருக்கிறத எதனா நான் தப்பு பண்ணனா? இல்ல உன்னுடைய பாரிய பெண் விஷயத்துல ஒரு பிணக்கு வந்ததுன்னாக்க சத்பிரயுக்தமாக என்ன வந்து வதம் பண்ணிருக்கலாம்? ஒண்ணுமே இல்ல. அப்படி இருக்கச்சே நிஷ்காரணமா என்ன எதுக்கு வதம் பண்ண? நஜத்வாம் அவஜானேகம் கஸ்மாத்தம் ஹம்சகல் பீஷம், ஒரு காரணமும் இல்லாமல் என்ன என்னத்துக்காக நீ வந்து பண்ண என்ன ஒரு கேள்வி கேட்கிற. இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், மாமிகா பிரதியத்யந்தம் அன்யேன சமாஜதமாகதம் தர்மலிங்க பிரதிச்சன்னஹா க்ரூரங்கன் மதமாச்சரேஹி. ஒருத்தனோட சண்டை போடச்சு, நேர எதிர இருந்து சண்டை போட்டிருக்கணும். உனக்கும் எனக்கும் நேர கணக்கு இருந்து சண்டை போட்டிருந்தாலாவது அப்படியாவது பண்ணாலும் பரவாயில்ல, அப்படியும் இல்ல அதுவும் பண்ணல. நீ மறைஞ்சி இருந்துட்டு என்ன சண்டை போட்ட, உன்னுடைய பராக்கிரமத்துக்கு இழுக்கான ஒரு செயலை நீ செய்யுங்க. வயஞ்சவனஜராம மிருக மூல பலாஜினா ஏஷா பிரகிருதி ரஸ்மாகம் புருடா ஸ்வநரேஸ்வரா. நாங்கள்லாம் காட்டுல இருந்துட்டு இருக்கிறவா, காட்டுல கிடைக்கிற பழங்கள் கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்டு நான் ஜீவிக்கிறவா, நீ எல்லாம் நாட்டுல இருந்துட்டு இருக்கவ, அன்னத்தை சாப்பிடுறவ, ராஜபோகத்துல திளைக்கிறவர்கள், உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எங்கேந்து இருக்கு? ஆகையால நாங்கள்லாம் குடிமக்களாக இருந்துட்டு இருக்கோம், நீங்கள்லாம் ராஜாக்களாக இருந்திருக்கோம், அந்த இடத்துல போய் உனக்கும் எனக்கும் என்ன சமானம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன போய் வதம் பண்ண? அத்தியாரியன் சர்மமே சத்மி ரோமாண்யஸ் விவர்ஜிதம் அபக்ஷாணி ச மாம்சானி த்விதே தர்மச்சாரிபிஹி. இல்ல இல்ல, ராஜாக்களுக்கெல்லாம் வேட்டையாடுறதுன்றது அவளுக்கு ஒரு பழக்கமான ஒரு விஷயம், வேட்டையாடுறதுனால தப்பு கிடையாதுன்னா. அந்த வேட்டையாடுறது என்னத்துக்காக வேட்டையாடுவா? தோலுக்காக வேட்டையாடுவா, மாம்சத்துக்காக வேட்டையாடுவா, இல்ல எலும்புக்கா, சில விஷயங்களுக்காக வேட்டையாடுறதுன்றது இருக்கு. இந்த குரங்கு மாம்சம் சாப்பிடக்கூடாத மாம்சம், குரங்கு தோலும் ஒன்னுத்துக்கும் உபயோகம் இல்லாதது குரங்கு தோல், குரங்குத்தினுடைய ரோமமும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. அப்படி இருக்கச்சு புலி தோல் மாலையோ வேற மாதிரி எதனா இருந்துன்னா இது யாகத்துல இருக்கச்சே புலி தோல்ல போத்துக்கிறது, மாந்தோல்ல போத்துக்கிறது, இதெல்லாம் உண்டு அவளுக்காக ஏற்பட்டது, அதுக்காக தோலுக்காக போட்டோம்னா குரங்கு தோல் ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லையே. மாம்ச பட்சணமும் கூடாது. மாம்சம் என்னன்னா முள்ளம்பன்னி மான உடும்பு இதெல்லாம் தான் பஞ்ச பஞ்சனகா பட்சியாக, அஞ்சு நகங்களோட கூடி இருக்கிற அஞ்சு பிராணிகள் தான் சாப்பிடலாம். இதெல்லாம் அதுல சாப்பிடக்கூடாததுல வரைக்கும் சாப்பிடலாம்னு சொன்னதுல குரங்கு வராது, ஆனா அதுக்கு பஞ்சநகங்கள் உண்டு. ஆகையில என்ன எந்த விதத்துல நீ சாப்பிடறதுக்கும் இல்லாத இருக்குன்னா, நிஷித்தம் ராஜஹா பிரம்மா கோக்னஹா சோரஹா பிராணிவதே ரதஹா நாஸ்திகா பரிவேத்தாச்சா சர்வே நிறைய காமினா. யார் ராஜவதம் பண்ணாலோ, யார் பிராமணன வதம் பண்றாளோ, கோக்னஹா பசுமாட்டை வதம் பண்றான், சோரன் பிராணிவதா, இப்ப பிராணிவதத்திலேயே இப்ப என்ன வந்து வதம் பண்ணினதுன்றது ஒரு குரங்கு ரூபமான ஒரு பிராணிய வதம் பண்ணினது, நாஸ்திகா நாஸ்திக நாஸ்திகனாக இருக்கிறவன் பரிவேத்தா, இது ஒரு சூட்சமான விஷயம். பரிவேத்தாக்க தமையன் கல்யாணம் ஆகாத இருக்கச்சேயே தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்க, இது பரிவேத்தான்னு சொல்றது தோஷம். இந்த பரிவேத்திருத்துவ தோஷம் வந்ததுன்னாக்க இவெல்லாம் என்ன ஆடுதுன்னாக்க, அதாவது தமையனுக்கு கல்யாணம் ஆன பிற்பாடுதான் தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும். அவனுக்காக அவன் என்னைக்கு பண்ணிக்கிறான்னு தெரியல, நாம என்ன கல்யாணம் பண்ணிட்டுறேன்ட்டு தம்பி கல்யாணம் பண்ணிட்டான்னா அவனுக்கு பரிவேத்திருத்துவ தோஷம் வரும். தம்பி தமையன் வந்து இனிமே எனக்கு கல்யாணமே வாண்டான்னு சொல்லி சொல்லிட்டான்னாக்க அப்ப தம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னா இப்ப கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சித்தமா இருக்கேன்னு தமையன் சொன்னான்னாக்க தமையனுக்கு பண்ணி வச்சுட்டு தான் தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும். இது சாஸ்திரம் சொல்றது, நடைமுறை எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி நான் விசாரப்படல. இப்ப பரிவேத்தா, இது ராமாயணத்துல வாலி சொல்ற வார்த்தை, பரிவேத்தாச்ச சர்வே நிறைய காமினா. இப்ப இந்த பரிவேத்திருத்த தோஷம் வந்துருத்தோம்னா நரகத்துக்கு தான் போய் சேருவான்னு சொல்லிருக்கு. ஆகையால இப்ப ஒரு பெரிய தோஷமாச்ச, நீ எப்படி என்ன போய் வசம் பண்ணு தெரியலையேன்னு வாலி வரிசையா சொல்லி சொல்ற. நாஸ்திக பரிவே சர்வே நிறைய காமினா சூச்சகதரியா மித்ரக்னோ குருதல்பகா லோகம் பாபாத்மனாத்மேதே கச்சந்தே நாத்திர சம்சயா. இது எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற. நீ சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டியா, சொல்லு நான் அப்புறமா நான் பேசுறேன் அப்படின்ட்டு வாய்மூண்டு கேட்டு இது மொத்தம் கேட்டுட்டு, மாமேவ யதி பூர்வம் துவேதத் அர்த்தமசோதய மைதிலி மகமேகான் தவ தானீ தவான் பவே. உனக்கு என்னடா சீட்டு தானே வேணும், என்னெண்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்து எனக்கா சத்த நாளில் அங்க போய் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் வந்து. ஆகையில நான் கொடுக்க முடியும், என்னிடத்துல வராத நீ போய் சுக்ரீவன் இடத்துல போய் நீ என்னத்துக்காக பிரார்த்தனை பண்ண, இது என்னிடத்துல அணுகிருக்கலாம் என்று வாலி சொல்ற. வாலி சொல்ற வார்த்தை மொத்தத்தையும் ராமர் கேக்குறே. இத்யுக்தஹ பிரசிருதம் வாக்கியம் தர்மார்த்த பாஹ்ய சகிதம் ஹிதம் பருஷம் வாலினா ராமஹ ஸ்நேஹதேன விஜயததா. இது மொத்தத்தையும் கேட்டுட்டு அது எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். தர்மம் அர்த்தஞ்ச காமஞ்ச சமயம் சாபி லௌகிகம் அபிஜாயகதம் வால்யாம் மாமிஹாஜ விகர்ஹதே. எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாததாக இருந்திருக்கு. இது எது தர்மம் லோகத்துல நம்ம பாக்குறோம், நம்ம வாசல்ல ஒருத்தன் வந்து நிக்கிறான் நின்றான்னாக்க என்ன சொல்றான், அவனுக்கு ஏதோ ஒண்ணு ஓடுன்றதுக்கோசரம் கேக்குறான், ஐயோ வாசல்ல நிக்கிறானே அவனுக்கு கொடுக்காத நாம உங்களோட பேசிட்டு இருக்கிறதோ இல்ல உபநியாசம் பண்ணிட்டு இருக்கிறது இது தர்மமா அது தர்மமா எது தர்மம்னு தெரியலையே அப்படின்னா, அவன் நின்றா நின்று இருக்கான், அவன் தப்பு காரியம் பண்ணிட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கான், நிக்கிறதுனால ஒண்ணும் தப்பே கிடையாது, இதை விட்டுட்டு போறதுதான் இது உபன்யாசத்தை விடுறது தப்பு இல்லைன்றதுதான் என்னுடைய தர்மம் இது. ஆகையெல்லாம் அவன் நின்றுருக்க வேண்டியது நின்றுருக்க வேண்டியதுதான்றது. அந்த மாதிரி இந்த இடத்துல எது தர்மம் எது அதர்மம் நீ தெரிஞ்சுக்கல வாலி, நீ ஒரு குரங்கு, உனக்கு தெரியாததுனால நீ சொல்ற. நான் இப்ப நான் சொல்றேன் எது தர்மம் எது அதர்மம்ன்றத நான் சொல்றேன். நானு நீ சொன்னீங்க பூமி தாயம் கிடையாதுன்னு சொன்னீங்க, பூமி தாயம் இருந்துருக்கு. எப்படி பூமி தாயம் இருந்துருக்குன்னா, இக்வா குணாமியம் பூமி சசைல வனகாலனாம் மிருகபட்சி மனுஷியானாம் நிகிரகானுகிரகேஸ்வபி. மலை காடு எல்லாத்தோட இருந்திருக்கிற இந்த தேசம் இருந்திருக்க, இது இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்களுடைய தேசம், இது உன்னுடைய தேசம்னு நினைச்சுக்காத, இது பரதனுடைய ராஜ்யம், இது பரதனுடைய ராஜ்யமா இருக்கச்சே அதுல ஒரு தவறு நடந்ததுன்னாக்க அதை நான் பார்த்துட்டு இருக்க முடியுமாண்ணா. ஆகையால இந்த இடத்துல காட்டு பகை நாட்டு பகைன்னு சொல்லச்சு, பூமி தேசத்தினுடைய ஒரு பகைன்றது இருந்துருக்கு. இட்வா குணாம் இயம் பூமி சசைல வனகானனா. இப்ப எல்லை சண்டை இருக்குன்னு ஏற்பட்டது. அது அதனால என்னாச்சு, தேனாகும் ஹிருதராஜ்ய. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளு, இந்த கிருஷி கோ ரக்ஷணம் எல்லாம் நம்மளுடைய பண்றதுக்காக உண்றதுன்றது சொல்லிருக்கு. இப்போ இந்த பரதனுடைய ராஜ்யத்துல யாருக்கான ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னாக்க அதை நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. தாம் பாலயதி தர்மாத்மா பரத சத்தியமா கிருஜு சத்திய தர்ம கிருதா தேசாதே வஜமன்னே பார்த்திவாஹா. ஆகையால நாங்கள் ஒன்ன வசம் பண்ணதுல தப்பு இல்லை, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பெண்களோட பிணக்கான்னு சொல்லி கேட்டேன். ஆமா, பெண்களோட பிணக்கு இருக்கதான் இருந்துருக்கு. என்னிடத்துல சரணாகிதி பண்ணவனாக இருந்திருக்கிற சுக்ரீவன் சுக்ரீவனுடைய மனைவிய நீ அபகாரம் பண்ணிட்டதுனால பெண் பிணக்கும் உனக்கு. பிராதுர்வர்த்தாதே பாரியாயாம் தியக்வா தர்மம் சனாதனம் அத்யத்வம் தரமாணஸ்ய சுக்ரீவஸ்ய மாத்மனஹ ருமாயாம் வர்த்ததே காமாதே ஸ்னுஷாயாம் பாபகர்ம கிருதே. உனக்கு நாட்டு பெண் மாதிரி வாழ்ந்தவன் சுக்ரீவன். அவனிடத்தில் அதான் சுக்ரீவனுடைய மனைவி ருமா, அவனிடத்துல நீ தப்பா நடந்துட்டு இருக்கேன்னு சொன்னியானாக்க இது உன்னை தப்பா நடந்ததை பார்த்துட்டு இருக்க முடியுமான்னா? பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆகையால இந்த இடத்துல தப்பு. மூணாவது விஷயம், அதர்மத்தை நீ அனுஷ்டிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஜேஷ்டோ பிராதா பிதாவாபி யச்ச வித்யாம் பிரயச்சதி த்ரயஸ்தே பிதரோ ஜ்ஞேயா தர்மே ச பதிவர்த்தினா. ஜேஷ்ட பிராதா பிதாவாபி யச்ச வித்யாம் பிரயச்சதி, யார் ஒருத்தர் நமக்கு வாசிப்பு சொல்லி கொடுக்கிறாளோ இவா மூணு பேரும் சமமாக சொல்லப்படுகிறது. அப்பாவுக்கு சமமாக இருந்திருக்கிற நீ சுக்ரீவனை பொறுத்த வரைக்கும் நீ ஜேஷ்டபிராத, அப்பாவுக்கு சமமாக இருந்திருக்கிறவ, அவருக்கு ஹிதம்தான் பண்ணணுமே தவிர அஹிதத்தை பண்ணி எது நல்லது எது கெட்டது அவன் பண்ணது சரியா தப்பான்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு சமயம் கொடுக்காமல், அவன் பேசறதுக்கு கூட அவகாசம் கொடுக்காமல் தெருத்தி தெருத்தி அடிச்சிய புத்திரபத்தே த்ரயசிந்தியா தர்மை செய்வாத்திர காரணம் சூக்ஷ்ம பரமதுஜேய சதாம் தர்மகா பிளவங்கமா. சத்துக்களுடைய தர்மம்ன்றது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது, நீ குரங்கு உனக்கு இது புரியாது. ஆகையால சொல்லி சொன்னோன்னா இன்னொன்னு ஒண்ணு சொன்னீங்க, எங்களுடைய ரோமமோ அஸ்தியோ மாம்சமோ இதெல்லாம் எதுவுமே குரங்கு இதனுடைய உபயோகம் இல்லாதது, இத போய் என்னத்துக்காக இதுக்காக நீ என்னத்துக்கு என்ன விதம் பண்ணேன்னு கேட்டேன்னு ஒண்ணு சொன்னீங்க. அந்த விதத்தை அதுக்கு பதில் சொல்றாரு அவ, வாஸ்தவம் தான் பஞ்சபஞ்சனகா பக்ஷியாகன்னு சொல்றதுக்கு குரங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அந்த பிராணிகளே பரஹிம்சனம் பண்றதா கணக்கு இருந்ததுன்னாக்கா அந்த பிராணி விதத்தினால தப்பில்லைன்னு சொல்லி சொல்ற. வாகுராபிஷ்ட பாசைஷ்ட கூட்டைஷ்ட விவிதை நராக பிரதி சன்னாச்சிருஷ்யாச்சிருகான். இந்த சில மிருகங்கள்னால சிரமம் ஏற்பட்டதுன்னா, ஜனங்களுக்கு சிரமம் ஏற்பட்டதுன்னாக்க இதுக்கு வல விரிச்சோ இல்ல பொறி வச்சோ இவைகளெல்லாம் வதம் பண்றதுன்றது வழக்கத்துல இருந்துருக்கு. அதனால நான் சொல்றேன், இப்ப அந்த அம்சத்துல வரைச்சே நீ மீதி பேருக்கு ஹிம்ச பண்றவனாக ஆயிட்ட அப்படினால உன்ன வதம் பண்ணதுனால ஒரு தப்பும் இல்லை என்று வரிசைய வாலி எது இதெல்லாம் எந்தெந்த அம்சத்தினால ராமர் பண்ணது தப்புன்னு சொல்லி சொன்னானோ அது மொத்தத்துக்கும் பதில் சொல்லிட்ட. அனுஜபாரியாபகரம், நீ ஒரு குரங்கு அனுஜபாரியாபகரம் பண்ணினதுனால தண்டிக்க வேண்டியவன் தான். இதுதான் பெரிய விஷயம், யாரும் தப்ப ஒத்துக்க மாட்டான். நீ என்ன சொன்னியோ சொன்னது வாஸ்தவம், எல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. எப்படி ராமர் வாலி தன்னை வெய்யச்சே தூஷணம் பண்ணச்சே வாய்மோடிண்டு மொத்தத்தையும் கேட்டிருந்தேரோ அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கா ராமர் பதில் சொல்லச்சே முழுசையும் கேட்டிருந்தார். அந்த கேட்டதோட மாத்திரமில்ல, அது மொத்தம் கன்வின்சிங்காகவும் இருந்திருக்கு. வாஸ்தவம் நாம பண்ணதான் தப்புன்னு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே அவன் சொல்ற வார்த்தை, நீ பண்ணது ரொம்ப சரி அப்படின்னு சொல்ற. பிரத்யுவாச்சதோ வாக்கியம் பிராஞ்சலிர் வானரேஸ்வர இந்த இடத்துல ஒரு சம்சயமும் இல்ல, நீ சொன்னது எல்லாம் நாமளும் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்புதான் என்று சொல்றேன். இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவ யதாத்வை எங்கதோ நித்தியம் வர்த்ததே வானரேஸ்வர ததா வர்த்தேத்து சுக்ரீவ மகிஜா பின்ன சம்சயம்னு சொல்லிட்டு அவ அப்பா அப்பா எல்லாருக்கும் பிள்ளை நடத்துல பிரீத்தி இருக்கும், அதனால அங்கதன் நீ பத்திரமா பாத்துக்கோ என்றெல்லாம் சொல்லி வாலி தன்னுடைய பிராணனை விடுறதுக்கு இதுவாரு. அந்த சமயத்துல தாரை வர தாரையிட போய் இந்த குரங்குகள் எல்லாம் போய் சொல்றது இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் வாலி விதம் வந்து இதுவாயிடுதோ அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ தாரை சொல்ற வார்த்தை, முதல்ல ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிறா, இருந்தாலும் கடைசியில் அவன் சொல்லி சொல்றா என்னன்னா, தாரை நடத்த விசேஷம் அங்கேந்து வரச்சே வெயணும்னு நினைச்சிட்டு வரா. ஆனா கிட்ட வந்த உடனே ராமனை பார்த்த உடனே அந்த வெயிற வார்த்தையே எல்லாம் போயிடுச்சு. துவம் அப்பிரமேயா, நீ எப்பேற்பட்டவன், அப்பிரமேயா அளவிட முடியாத வேதாக மேத்தோன்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கிற வேதத்தினாலேயே கூட கைத்தா வேதத்தாக இவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாதவனாக இருந்திருக்கிறவமேயா. இது சாதாரணமான விஷயம் இல்ல, மூன்று காரணங்கள்னாலையும் பிரமாணங்கள்னால பிரத்யட்சத்தினால தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியாது, சப்தத்தாலையும் கூட தெரிஞ்சுக்க முடியாது, பிரமாணங்களுக்கெல்லாம் விஷயம் இல்ல. அப்புறமே ஒன்னு சொல்லணுமா என்ன? ஆகையால வேதமே ஒரு நாள் நட்சுஷா கிரகத்தை மனதாத்து விசுத்தேனன்னு பிரமாணம் சொல்லியிருக்குது. ஆகையால உன்னுடைய விஷயங்கள்லாம் எப்படின்றது சொல்ல முடியாததாக இருந்திருக்கு என்ற அப்பிரமேயமேயுராசதுராசதுராசதுராசதாக்க உம்மளை ஜெயிக்கிறதுன்றது யாராலும் முடியாது. விஷ்ணு ஆராத்தியதே பந்தாகனு சொல்றதுல மகாஜனம் ஏனகத்த பந்தாகனு சொல்ற மாதிரி நீ நல்வழியே போவாளுக்கு, நல்ல வழியா போறவாளுக்கு கிட்டும்படியாக இருந்திருக்கிறவன், கெட்ட வழியில போறவாளால அடைய முடியாதவனாக இருந்திருக்கும். மெய்யனாகவும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகவும் புறமே தொழுவார்க்கெல்லாம்னு சொல்லப்படுகிறனால ஆகையால் நீ வந்து யாராலையும் சுலபமாக அடைய முடியாதவனாக இருந்திருக்க. அவர் சுசூக்ஷமான திரவியமாக இருந்திருக்கார், சுசூக்ஷமாக இருந்திருக்காருனாக்க அதாவது ரொம்ப ரொம்ப சூக்ஷமாக இருந்திருக்க, யாராலையும் அறிந்து கொள்ள முடியாதவராக நேர் இருந்திருக்க என்று அர்த்தம். அடுத்தது ஜிதேந்திரிய, எத்தனை எந்த புருஷன் எத்தனை ஸ்திரீ வந்தாலும் ஏறிட்டும் பார்க்காதவனாக இருந்திருக்கிறவர், புலன்களை அடக்கினவர் நீர். நராமஹா பரதாராஷ்டுபியாம் அபிபசியதி, கைகை சொன்ன வார்த்தை இது. பரதாரான சக்ஷுபியாம் அபிபசியத்தின்னு பசியத்திய சக்ஷு சசிரணோத்திய கர்ணஹா அபாணி பாதோ ஜபனோ கிரகீதா. இது உபனிஷத் சொல்றது. கண்ணே இல்லாதையே எல்லாத்தையும் பாக்குறவராக இருந்திருக்கார், காதே இல்லாதவ எல்லாத்தையும் கேட்கிறவராக இருந்திருக்காராம் பெருமாள். அப்படிப்பட்டவர் லோகத்துல இருக்கிறவ மாதிரி கண்ணை கொண்டுதான் பாக்குறது, காதை கொண்டுதான் கேட்கறதுன்றது இல்லாதவராக இருந்திருக்கிறவ. இந்திரியங்கள்லாம் ஜெயம் பண்ணுவார். ஜிதேந்திரிய உத்தம தார்மிக, உத்தம தார்மிக, உத்தமமான தார்மிகன்னு சொல்ற உத்தம தார்மிகன்னா தனக்குன்னு செய்யறவன் அதம தார்மிகன், தனக்கு பிறகு ரெண்டு பேருக்குமா செய்யறவன் மத்தியம தார்மிகன், பிறர்க்குன்னு செய்யறவன் இருக்கான உத்தம தார்மிகன். ஆகையால உத்தம தார்மிகன்றதுனால சொல்லி சொல்ற இங்க தேகலீச ஸ்துதியில சொல்ற ஆத்மோன்னதிம் பரநிகர்ஷம் அபி ஹவாஞ்சன். சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சொல்ற, லோகத்துல இருக்கிறவாளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, நாம நன்னா வரணும்ன்றதோட மாத்திரம் இல்ல, ஆத்மோன்னதிம் பரநிகர்ஷம் அபி ஹவாஞ்சன், பிறர் தாழ நாம் வாழணும்னு ஆசைப்படுறோமா. இதுதான் நம்ம இருக்கவாள்ல, இது லோகத்துல எல்லாரிடத்திலயும் இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி இல்லாத பிறருக்காக தன்னையே தாழ்த்தி கொள்பவராக இருந்திருக்கவர். ஆகையால இவர் உத்தம தார்மிக, உத்தம தார்மிகான்றது பல அர்த்தங்கள். பெருமாள் என்ன பண்ற, பலி சக்கரவர்த்திக்காக அவன் கொடையாளனாக தான் இறப்பாளனாக ஆறு, அசாதாரணமான தர்ம நிஷ்டத்துவம் அர்த்தம். இந்த மாதிரி தார்மிகம் வேற யாரிடத்திலயும் கிடையாது. ஆண்டு சம்சம் பரோ தர்மஹான்னு சொல்லக்கூடியதாக இரக்க குணத்தோடு தயா குணத்தோடு நிரம்பிக்கிறவன் நீ, சரணாகத வத்சலனாக இருந்திருக்க. ஆகையால நீ உத்தம தார்மிகனாக நீ திகழ்கிறார் என்று சொல்ல, அதை பார்த்த உடனேயே சொல்ற அப்பிரமேயம் நீ அளவிடம். ராமனை பத்தி சொல்ற என்னென்ன வார்த்தை இது, தாரையினுடைய வார்த்தையா இருந்தாலும் அதுல இவ்வளவு வேதாந்தார்த்தங்கள்லாம் இருந்துருக்கு. தொம பிரமேயஷ்ட துராசதஷ்ட ஜிதேந்திரியஷ்டோத்தம தார்மிகஷ்ட அக்ஷய்ய கீர்த்திஷ்ட விசக்ஷணஷ்ட க்ஷிதிக்ஷமாவானே. அக்ஷய்ய கீர்த்திஷ்ட, உன்னுடைய புகழுக்கு எந்த நேரத்திலையும் எந்த சமயத்திலையும் அழிவே வராது. அக்ஷய கீர்த்திகி, ஒருவராலும் உன்னுடைய புகழை இகழ முடியாதவனாக இருந்திருக்கிறவர் நீ அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த இடத்துல கூட வாலிவதன் கூட உன்னுடைய புகழுக்கு இழிவை ஏற்படுத்தாதுன்னு அர்த்தம். நீ ஒரு ராஜாவாக என்ன காரியம் பண்ணணுமோ அந்த காரியத்தை தான் நீ பண்ணிருக்க என்பது அர்த்தம். அக்ஷய கீர்த்தி விசக்ஷண, ஒரு சகஜமாக இருக்கிறபடினால ஆசிரித்தாளுக்கு இப்ப இந்த சுக்ரீவனும் வாலியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டார். சண்டை போடுச்சு, யார் சுக்ரீவன் யார் வாலின்னு தெரியல. அப்ப யாரானா ஒரு சமயத்துல ஒரு கால் வாலின்னு நினைச்சிட்டு சுக்ரீவனை வதம் பண்ணிட்டாக்கா ஆசிரித வதம் ஏற்பட்டு போயிடுமே, அப்ப மொத்தம் அனர்த்தம் ஏற்பட்டு போயிடுமேன்றதுக்கோசரம் வாய்மூண்டு இருந்தேன். அப்புறமா போய் ரெண்டாவது ஒரு மாலை போட்டும் போன்னு சொல்லிட்டு அடையாளத்தை ஏற்படுத்தி வாலி வதம் பண்றேன். இதனால ஏற்படுறது என்னன்னு கேட்டோம்னாக்க, ஏ வரதா விசக்ஷணா, இதனால சாதிருஷ்யத்தினால வரைச்சு ஒரு கால் எதனா ஆசிரித்தாளுக்கு வதம் வந்துட்டுனா என்ன பண்றதுன்றதுக்காக ஒரு ரூப ஒரு அடையாளத்தை கல்பிச்சு வாலி வதம் பண்ணவர். ஆகையால இப்படிப்பட்ட சாமர்த்தியம் இருக்கிறவர் என்று சொல்றார். விசக்ஷணா என்று சொல்றார். கிதீட்சமானவானு, பொறுமையிலேயோ பூமிக்கு சமமாக இருந்திருக்கிறவ, ஆகையால சமையா பிருத்திவி சமமான சொல்றதுனால கதஜோபமாட்சம் அவர் பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்துருக்கேன்னா ரக்தஸ்த நேத்திரபாணிகன்னு சொல்லி ரொம்ப கதஜோபமாட்சாக்க செவந்த கண்களை உடையவராக இருந்திருக்கவர், காருண்யம் பொருந்ததாக இருந்திருக்க. இவருடைய கண்ணு செவப்பாரத்துக்கு வாலியின் இடத்துல சீற்றத்தால சிவந்ததா இல்ல சுக்ரீவன் பக்கத்துல வாத்சல்யத்தினால சிவந்ததான்னாக்கா வாத்சல்யத்தினாலதான் சிவந்ததாக இருந்திருக்கு சார சொல்ற. அப்பிரமேயஷ்ட துராசதஷ்ட ஜிதேந்திரியஷ்ட உத்தம தார்மிகஷ்ட அக்ஷய கீர்த்திஷ்ட விசக்ஷணஷ்ட, இப்படி எல்லா விதமாக இருந்திருக்கிறவன்னு பார்த்த உடனே வெய்யணும்னு நினைக்கிறவாளுக்கு கூட நினைச்சிட்டு வந்தவாளுக்கு கூட ராமனை பார்த்த உடனே வெய்ய முடியல, இவள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடுறான்னு சொல்ற. இந்த கிஷ்கிந்தா காண்டத்துல இன்னொரு அம்சம் விசேஷமா பார்க்க வேண்டிய விஷயம், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் எல்லாம் பண்ணி வச்சுடுறேன், மல்யவானில் போய் அப்ப வருஷா காலம் வந்துடுறது, தேடுறதுக்கு சீதா பிராட்டிய தேடுறதுக்கு அவகாசம் இல்லை, இந்த ரெண்டு மாசம் மழை காலம் முடிஞ்ச பிற்பாடு தேடலாம் என்று தீர்மானம் பண்ணிட்டா. சரி, இந்த ரெண்டு மாசம் நீ நாங்கதான் வனவாசம் பண்ண வேண்டியிருக்கு, நீ கிஷ்கிந்தையில போய் இருந்துக்கோ, எப்படி ராஜ்யசாசனம் பண்ணமோ பண்ணிக்கோன்னு அனுப்பிச்சு வச்சுடுறே ராமன். அப்போ இவர் மல்யவானில் இருந்துருக்கு, அதுல ராமலட்சுமணர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை பேசிட்டு இருக்கான். ஹதம் ஹி பாரியம் ஸ்மரதம் பிராணேபியோபி கரீயதீம் உதயாபியுஜிதம் திருஷ்டா சதாம் கஞ்ச விசேஷதம் அவிவேசனதம் நித்ரா நிசா சுஜயனங்கதம் தத்தமுத்தேன சோகேன பாஷ்போபஹத சேதனம். லட்சுமணா, எனக்கு தூக்கம் வரமாட்டேன்றது பாப்பேன். ஏன்னா சீதா பிராட்டிய தூக்கம் போயிட்டான், ஒவ்வொரு நாளும் அதுவும் சந்திரோதய மகச்செல்லாம் பார்த்தம்னாக்க அது சீதா பிராட்டியினுடைய ஞாபகம் வருது, சீதையினுடைய ஞாபகம் வருது. என்னால ஒன்னாலும் தூக்கம் எனக்கு தூக்கமே வராது, நான் கட்டப்பட்டு இந்த வருஷ ரத்து எல்லாம் போயிடுத்து. போன பிற்பாடு வருஷத்து முடிஞ்சவுடனே வரணும்னு சொல்லி சொல்லணும், வரல சுக்ரீவன் வரல. சுயமே விஹி விஸ்ரம்ய ஜ்ஞாத்வா காலம் உபாகதம் உபகாரம் ச சுக்ரீவோ வேச்சதே நாத்ர சம்சயஹா. சுக்ரீவன் இடத்துல ஒரு பெரிய விசுவாசம் இருந்துட்டு இருக்கு, இப்ப இந்த காலம் முடிஞ்சிடுத்து வருஷா காலம் முடிஞ்ச உடனே அவனே வந்துருவான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அவன் அப்பேற்பட்டவன், தார்மிகன், இந்த எல்லாம் சொல்லி சொல்ற. ஆனா காலம் முடிஞ்சும் வரல. யோகி மைத்ரேஷு காலஜ்ஞா சததம் சாது வர்த்ததே தத் ராஜ்யம் ஜெகிச்சா பிரதாபஸ்டாபி வர்த்ததே. நண்பனிடத்துல சமயத்துக்கு ஏற்ப யார் உபகாரம் பண்றானோ அவனுக்கு அவனுடைய ராஜ்யம் கீர்த்தி எல்லாமே வளரும்னு சொல்லி சொல்லிருக்க. இப்ப எல்லாம் போய் வருஷா காலம் போய் சரத்ருத்து வந்துடுச்சு, மேகங்கள்லாம் ஒண்ணும் இல்லாத சுத்தமாக இருந்துருக்கு. இன்னும் அவன் வராத போயிட்டான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில என்ன நவானரஸ்தாஸ்தனி சாதுரத்தே நமுன்யதே கர்ம பலானுஷங்கானு. சுக்ரீவன் தன் குரங்குன்றத காமிச்சுதான் இப்போ. என்ன குரங்குக்கெல்லாம் அதுக்கெல்லாம் சாஸ்திரம் தர்மம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தம்பாட்டுக்கு அதுக்கு என்ன தோன்றதோ, அதுக்கு அப்பப்போ என்ன தோன்றதோ அப்பதான் அது பண்ணிட்டு இருக்கோம், அது பண்ணிட்டான். நசசங்குஜித பந்த ஏன வாலி ஹதோங்கத சமயே திஷ்ட சுக்ரீவாலி பதமன்வகான் ஏகே வரணி வாலி சரேண நிகதோமயா. ஒரே ஒரு பாணம் போறோம். நீ எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலின்னு சொன்ன வாலி, ஒரு பாணத்தினால வதம் பண்ணப்பட்டவன், வாலி போன வழி இன்னும் அடைஞ்சு போல நீ பாரு. லக்ஷ்மணருண்டே இதெல்லாம் சொன்னா லக்ஷ்மணர் ஏற்கனவே கோபக்காரர் கேட்கணுமா அப்படின்னா, தத்சுக்ரீவ பவனம் பிரவிச்ச ஹரிபுங்கவாஹ க்ரோதமாகவனம் ஜெய்வ லக்ஷ்மணச்ச நிவேஜயேதி. அவன் தூம்னு போறேற, அந்த போற வார்த்தையே சொல்ற விஷயம்தான் வால்மீகியினுடைய ஒரு விசேஷம். லக்ஷ்மணா பிரதிசம்ரத்த ஜகாம பவனங்கமே சக்கரபாணாசன பிரக்யம் தனு காலாந்த கோபமம் பிரகிய கிருஜிங்காபம் அனுமானிவ. இவர் பாக்குறேராம், அங்கிருந்து பார்த்தோம்னாக்கா வஜ்ராயுதம் மாதிரி ஒண்ணு இருக்கு. இந்த வில்லும் சரம் வில்லும் அம்புமா இருக்கிற கையோட லக்ஷ்மணனை பார்த்தா யமநாட்டம் இருந்துட்டு இருக்காளாம். பிருகஸ்பதி சமாபுத்திய மத்வா ராமானுஜஸ்வதா காம குரோத சமுத்தேன பிராது குரோதாக்னினாவிரதா பிரபஞ்சனைவா பிரீதா பிரயஜம் லக்ஷ்மணஸ்ததா. லக்ஷ்மணன் எப்படி போலன்றதும் இருக்கு. சிலாச்ச சகலே குருவன்னு பத்யாம்பரம் கஜ இவா சுகா. இப்படி நடந்து போறேனா கல்லெல்லாம் பொடி பொடியா போறதான். யானை போனாக்க யானை வேகமா போனா கல்லெல்லாம் எப்படி பொடி பொடியா போகுமோ, லக்ஷ்மணன் நடந்து போச்சே போறதான். தூரமேக பதம் தெக்கம் எயோ காரியவசா திருத்தம். அந்த கால் நட வைக்கிறது இருக்க, பாத விநியாசம் இருந்துட்டு இருக்க, தூர தூர தூர தூர காலை வைக்கிறான். தூரமேக என்ன சீக்கிரமா போனும் ஒரே தூரத்துல. இப்ப பாரு என்ன பண்ணிடுறோம் பாரு சுக்ரீவன் என்ன சொல்லிட்டு போறேனா, தூரமேக பதம் தக்ஷாயோ காரியவசாத்ருதம் தாமுபஸ்யத் பலாகேன் ஹரிராஜ மகாபுரி. பார்த்த உடனே அப்படியே எல்லாம் மீதி குரங்கெல்லாம் அப்படியே பயந்து போயிடுதான். ஜகுஹு குஞ்சர பிரக்யா வானரா பர்வதாந்தரே, அது அப்படியே ஓடி ஓடி ஒயிஞ்சு கிடதான். லக்ஷ்மணனுக்கு எதிரியே இருக்கிறதுக்கு நிக்கிறதுக்கே முடியலையா. அப்ப பாத்துட்டான் ரோதமாகமனம் சோங்கதம் ரோஷதாம் ராட்சா சந்திதேச மாயகா சுக்ரீவ கச்சதாம் வத்த மமா அங்கபதம் மித்யுத. பாரு அங்க பார்த்தா கடைசியில் அங்கதம் போய் மாட்டேன். அங்கதனை பார்த்து சொன்னாரா, சோங்கதம் ரோஷதாம் ராட்சா அப்படியே சக்கச்சவேல்னு கண்ணு செவந்து போச்சு. ராமனுடைய கண்ணு செவந்து இருக்கிறதுக்கு காரணம் சுக்ரீவன் இடத்துல இருக்கிற பிரீத்தியா இல்ல வாலியின் இடத்துல இருக்கிற கோபமான்னு ரெண்டு விதமா அங்க சொன்னோம். இங்க அப்படி கிடவே கிடையாதான். லக்ஷ்மணனுடைய கண்ணு செவந்து இருக்கிறதுக்கு காரணம் சுக்ரீவன் இடத்துல இருக்கிற கோபம் ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. காத்திரு வேதனை சந்தத்தா துவாரிகிஷ்டதி லக்ஷ்மணா, நீ போய் சொல்லு, நான் உள்ள வரமாட்டேன், போய் சொல்லு வாசல்ல ராமன் காத்துட்டு இருக்கான்னு சொல்லு. இது உனக்கு கணக்கு சொன்னாக்க ராமனுக்கு நீ பிரதிஜ்ய பிரகாரம் நடந்துக்கலன்னாக்க உங்க அப்பா போன வழி அவருக்கும் இருக்கு, உங்க சித்தியாக்கும் இருக்குன்றத போய் சொல்லு நீ என்று சொன்னாங்க. இதை எப்படி சொல்றது சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் போய் தாரண்ட சொல்லி எல்லாம் சொல்ல சொல்ற. இதெல்லாம் வாஸ்தவம். இந்த இடத்துல ஒரு தர்ம சூக்ஷ்மத்தை சொல்லி சொல்ற, ஒரு பாகவதம் எப்படி நடந்துக்கணும்ன்றது, அதுதான் லக்ஷ்மணர் விஷயமும் சுக்ரீவன் விஷயமும் இந்த கிஷ்கிந்தா காண்டத்திலேயே சாரமான விஷயமாக சொல்லப்படுகிறது. ஹனுமார் சொல்ற, தாரா சொல்ற, சரி தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம்னாக்கா இதுக்கு வெறுமை மூடி மறைக்கிறதெல்லாம் சரியில்லை. கிருதாபராதே நானியது பசியாம்யம் க்ஷமம் அந்தரேடாஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாதி. லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாதி அவன் கை கூப்பி லக்ஷ்மணன் இடத்துல போய் சரணாகிதி பண்றது தவிர வேற வழியே கிடையாது. இதுதான் வழி, வேற ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிவிட்டார். சரி, இவ என்ன சொல்றாலும் சொல்ற பிரகாரம் நாம பண்ணுவோம்ட்டு கொண்டு போன உடனே அவனும் போய் சொல்றாரு. லக்ஷ்மண் இடத்துல போய் சரணாகதி பண்ணி விழுந்து சேவிச்சு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்ற. அது எப்படி போறச்சே என்ன சொல்றதுன்றதுதான் பாருங்க. அப்போ என்ன பண்ண போறான் சுக்ரீவன், என்ன சொல்ல போறேன், என்ன கேட்க போறேன்றதே அது வரைக்கும் இவர் காத்துண்டே இல்லை. வரச்சேயே பார்க்கச்சேயே வெய்ய அவர் லக்ஷ்மண் கோபிக்க ஆரம்பிச்சார். யஸ்து ராஜா ஸ்திதோ தர்மே மித்ராணாம் உபகாரிணாம் மித்யா பிரதாஜ்ஞாம் குருதே கோன்று சம்சதரஸ்ததாம் தம பிரதிஹதம் துத்தம் பிரவிஷ்டம் புருஷரிடபம் சுக்ரீவோ லக்ஷ்மணம் திருஷ்டா பூவும் வியசிதேந்திரியாம். அப்படியே அந்த சுக்ரீவனை பார்க்கச்சேயே மூச்சு வாங்கறதும் என்னன்னா கோபத்தினால என்ன சொல்றதுன்னு சொல்றதுதான். அது என்ன எப்படி அப்பா நீ உள்ள ஒரு ராஜாவா அப்படின்னு சொல்லி சொல்ற. சதமஸ்வான்றதே ஹந்தி சஹசிரந்த கவான்றதே ஆத்மானம் சுவஜனம் ஹந்தி புருஷா புருஷான்றதே அஸ்வான்றதே ஹந்தி சதம் சஹசிரந்து கவான்றதே புருஷான்றதே. புருஷன் இடத்துல கணக்கு மனுஷன் இடத்துல கணக்கு பொய் சொன்னோம்னாக்கா தான் மாத்திரம் போல ஸ்வஜனம் எல்லாமே போயிடுறதுன்னு சொல்றது. பூர்வம் கிருதார்த்தம் மித்ராணாம் நதத் பிரதிகரோதி. ஒரு நண்பன் அவனிடத்துல பலத்தை அடைஞ்சி அவனுக்கு பிரதீகாரம் பண்ணாத ஒருத்தன் கணக்கு இருந்தான்னா கிருதக்னா சர்வபூதா நாம் சவத்யா பிளவகேஸ்வரா, அவன்தான் கிருதக்னன். கோக்னே செய்வ குசுதாபேச்ச சௌரே பக்னம் ரதே ததா நிஷ்கிருதி விஹிதா சத்பிஹி கிருதக்னே நாஸ்தி நிஷ்கிருதி. பசுவதம் பண்ணாலும் திருடினா கூட சுராபானம் பண்ணா கூட விரதத்துல பாதியில விட்டுட்டு போனா கூட அதுக்கெல்லாம் பிராயசித்தம் சொல்லிருக்கு. ஒத்தன் கிருதக்னனாக இருந்தான்னாக்கா செஞ்சதை மறந்து அவனிடத்திலேயே தவறு புரிஞ்சான்னாக்கா அதுக்கு நிஷ்கிருத்தியே கிடையாதுன்னு சொல்லிருக்கு. நசசங்குஜித பந்த ஏனவாலி ஹதோகத சமய திஷ்ட சுக்ரீவா மாபாலி பதமன்மகா. உங்க அண்ணா போன வழி இன்னும் அப்படியே தான் திறந்துதான் வச்சிருக்கு. நீ எப்படி பிரதிஜை பண்ணையோ நம்ம உடன்படிக்கை பிரகாரம் நடந்துக்கோ, இல்லைன்னா மாவாலி பதமன்மகா வாலியினுடைய வழிக்கு நீ போகாதுன்னு சொல்லி சொல்லறான். இப்படி சொன்னச்சே தாரையா லக்ஷ்மண தார போய் மின்ன லக்ஷ்மணனுக்கு பிரசாதனம் பண்றானா. ஐயோ இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, அவன் சுக்ரீவன் வேணும்ட்டு எல்லாம் பண்ணல, ஏதோ காலம் தெரியாது போயிடுச்சுன்னு சொல்லி தாரைய மின்னுட்டு கொண்டு மின்ன லக்ஷ்மண பிரசாதனம் பண்றான். அப்போ சுக்ரீவன் லக்ஷ்மணனுடைய திருவடியில விழுந்து தரணை பிரார்த்தனை பண்ற. எதி கிஞ்சித் அதி கிராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷமிதம் எம்மே நகர்ஸ்யன் அபராஹத்யதி. நீ சொல்றது மொத்தம் நான் ஒத்துக்கிறேன். சீதா பிராப்ஸ்யதி தர்மாத்மா வதிஷ்யதி ச ராவணம் சஹாய மாத்ரேண மயா ராகவான் சேன தேஜசா. என்னை இது வெறும் சகாயம்தான், ராமர் தன்னுடைய தேஜஸ்னாலேயே சீதா பிராட்டி அடைய போறே ராவண வதம் பண்ண போறே, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. நாம் பண்ணது தப்புதான். எது கிஞ்சி ததைக்கிராந்தம் அப்படி இருந்ததுன்னா அது விஸ்வாசா பிரணயேனவா. ராமர் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேர், நம்ம ராமர் தான் என்ன நான் நினைச்சிருந்ததுனால நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன்னே. பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம், உனக்கு தாசனாக இருந்திருக்கேன், நீ இட்ட கட்டளையை நான் செய்யறவனாக இருந்திருக்கேன், ஆகையில நீர் என்ன மன்னிச்சுக்கணும்னு சொல்லி சொல்ற. இதுதான் நாம எப்படி நடந்துக்க தப்பு பண்ணிட்டா எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு சொல்ற. இதே சமயத்துல லக்ஷ்மண திருப்பி சொல்ற பதில் சொல்ற அது விசேஷம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம்லாம் போயிட்டான். அபவன் லக்ஷ்மண பிரீதா பிரேம்னா சேத மூவாச்சகா சர்வதா இமம்தா சனா கோமானவேஸ்வரா ஸ்வயா நாதேன சுக்ரீவா பிரசுரிதேன விதேததா. லக்ஷ்மணா சுக்ரீவனை பார்த்து சொல்லிட்டு என்னுடைய பிராதான்னு, இது என்ன சத்தனாயமின்னு இவ்வளவு வார்த்தை வெற்றிட்டு உடனே நிதம் பிராத்தான்னு சொன்னாக்கா எந்த காரியத்தை எப்படி பண்ணணுமோ பண்ண உடனே அதுக்கு அபராத க்ஷாபனம் பண்ணிட்டாங்கனாக்கா உடனே அந்த பழைய கோபத்தை அப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது, அந்த கோபத்தை மாத்திக்கணும்ன்றது தெரியப்படுத்துற. சர்வதாஹி மம பிராதா சனாதோ வானரேஸ்வரா, உன்னால என்னுடைய பிராதா நாதனை உடையவனாக ஆகிறான் அர்த்தம். அதுல ஒண்ணும் சந்தேகமும் இல்ல. துவயா நாதேன சுக்ரீவ சுக்ரீவ பிரசிருதேன விசேஷத. ஆகியல இப்ப நாம எல்லாருமா போய் சீக்கிரமா சீதா பிராட்டிய அன்வேஷணம் பண்றதுக்கு வழி பண்ணுவோம்னு சொல்ற கடைசியில சொல்ற வார்த்தை தான் இங்க முக்கியமான விஷயம். கோச்சிக்கணும்ன்றதுக்காக க்ரூரமான வார்த்தையெல்லாம் நான் சொல்லல. ராமருடைய சோகத்தை பார்த்து என்னால தாங்க முடியல, அதனாலதான் இந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்லிட்டேன். மயாபி பருஷாணி உக்தானி, என்னால பருஷமான வாக்கியங்கள் சுடுசொற்கள் சொல்லப்பட்டன, அதை நீ மன்னிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற லக்ஷ்மணர். நானே தான் ஆயிடுகன்னு ஆண்டாள் நாச்சியார் இதைதான் தெரியப்படுத்துற. இந்த கிஷ்கிந்தா காண்டத்துக்கு சாரமான விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க இந்த லக்ஷ்மணருடைய வாக்கியம் தான். பாகவதாள் ஒத்தருக்கு ஒத்தர் எப்படி நடந்துக்கணும், பாகவதாள் இடத்துல அபச்சாரம் ஏற்பட்டதுன்னாக்க அதுக்கு தயங்கவே கூடாது, அவளிடத்துல போய் அபச்சார ஸ்தாபனம் பண்ணிக்கிறது இல்ல என்பதை வியக்தமா தெரிவிக்கிற ராமாயணம் மொத்தம் தர்மத்தை போதிக்கிறது. இந்த கிஷ்கிந்தா காண்டம் முழுக்க பாகவத தர்மத்தை போதிக்கிறதுன்றதுனால இதுல நாமும் லக்ஷ்மணர் காண்பிச்ச வழியில பாகவதாபச்சாரம் படாமலும் அப்படி ஏதான அபச்சாரம் ஏற்பட்டதுன்னாக்க அதுல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அவர்களிடத்துல அபச்சார ஸ்தாபனம் பண்ணிட்டு நம்மளுடைய பாபத்தை போக்கடிச்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கோமாக. சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் ஞாயேன மார்க்கேன மகி மகிதா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.